இன்னும் அந்த திருமணச் சடங்கில் செய்யக்கூடிய அந்த வேள்வியை குறித்து தான் இந்த பாடலிலும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், வளங்கொடு தீயை வணங்கினர் வந்து புலம்பொறி செய்வன செய்பொருள் முற்றி இளங்கொழி அம்மி மிதித்து எதிர் நின்ற களங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல் என்ற அந்த சடங்குகள் நடைபெற்றதை இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்கிறார். அது ஒரு முக்கியமான சடங்கு. எல்லா சமூகங்களிலும் அந்த சடங்குகள் செய்யப்படுவதில்லை. ஆனால் சில சமூகங்களில் அந்த சடங்கு இன்றும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அம்மி மிதித்தலும் அருந்ததி பார்த்தலும் அது கம்பர் காலத்திலேயே வழக்கத்தில் இருந்தது என்பதை இந்த கம்பருடைய பாடலில் இருந்து தெரிகிறோம். கம்பர் காலத்தில் மட்டுமல்ல, இது அதற்கு முன்பே, வெகு காலத்திற்கு முன்பே வழக்கத்தில் இருந்திருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலும் இந்த செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதால் மிக பழங்காலத்திலேயே இது வழக்கத்தில் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வளங்கொடு தீயை வணங்கினர் வந்து, வளங்கொடு, வளங்கொடு என்றால் வளம் கொண்டு என்று அர்த்தம். கொண்டு என்ற அந்த வினைச்சொல் கொடு என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. அது இலக்கியங்களில் இந்த மாதிரியாக இடை குறைந்து வருவது, கடை குறைந்து வருவது, முதற் குறைந்து வருவது எல்லாம் ஒரு வழக்கம்தான். அந்த அடிப்படையில் கொண்டு என்பது கொடு என்று வந்திருக்கிறது. பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை என்று பட்டினத்தார் பாடுகிறார். கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை, பிறக்கும் போது கொண்டு வந்ததில்லை, இறக்கும் போது கொண்டு போவதில்லை என்று சொல்ல வந்தவர் பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, இறக்கும் போது கொடு போவதில்லை என்று சொல்கிறார். அந்த கொண்டு என்ற வார்த்தையே கொடு என்று இடை குறைத்து பட்டினத்தார் பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல இங்கு அந்த கொண்டு என்பது கொடு என்று வந்திருக்கிறது. வளம் கொண்டு, வளம் கொண்டு என்றால் வளமாக வந்து, பிரதட்சிணம் செய்து என்றது. பிரதட்சிணம் செய்து தீயை வணங்கினர் வந்து, அப்படியே தீயை வணங்கியவர்களாக அப்படியே பிரதட்சிணம் செய்து வந்து புலம்பொறி செய்வன செய்பொருள் முற்றி, புலம்பொறி செய்வன, புலம்பொறி என்பது இங்கு அந்த நெற்பொறியை குறிக்கிறது. புலம் என்றால் பொன் என்று அர்த்தம், பொறி என்றால் அந்த நெற்பொறியை குறிப்பது. அந்த சடங்குகளில் ஒன்று நெருப்பில் பொறியிடுவது. பொறியிட்டு அதற்குரிய சடங்குகளை செய்வது. அதை இலாச ஓமம், இலாச ஓமம் என்று சொல்வார்கள். அந்த திருமண வேள்வி தீயில் நெற்பொறியிட்டு செய்யக்கூடிய சடங்கை இலாச ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருப்பதை பார்க்கிறோம். அந்த இலாச ஹோமம் செய்வதைத்தான் இங்கு புலம்பொறி செய்வன செய்பொருள் முற்றி என்ற வாசகத்தில் கம்பர் குறிக்கிறார். புலம்பொறி செய்வன, புலம் என்றால் பொன் என்று அர்த்தம். பொன் என்ற அர்த்தம் இருக்கிறது, அழகு என்ற அர்த்தம் இருக்கிறது. பொறி என்பது அந்த நெற்பொறி, பொன் போன்ற பொறி. புலம்பொறி என்றால் பொன் போன்ற பொறி, பொன் நிறமாக அது நன்கு பொலிவாக இருக்கிறது அந்த பொறி. இதற்கென்றே பிரத்யேகமாக செய்யப்பட்ட பொறி என்பதனால் அது மிகவும் சிறப்புக்குரிய பொறியாக, பொன் போல பொலிவாக இருக்கக்கூடிய பொறியாக அது இருக்கிறது. அதனால் அதனை புலம்பொறி என்று சொல்கிறார். அதற்கு ஒரு அடை கொடுத்து சொல்கிறார், புலம்பொறி, பொன் போன்ற பொறி. பொன் புலம்பொறி செய்வன என்றால் அந்த நெற்பொறியை கொண்டு செய்வனவாகிய சடங்குகள் என்று அர்த்தம். புலம்பொறி செய்வன, நெற்பொறியை கொண்டு செய்வனவாகிய சடங்குகள். மேலும் செய்பொருள் முற்றி, செய்பொருள் செய்யக்கூடிய சடங்குகள் யாவற்றையும் முற்றி. புலம்பொறி செய்வன என்பதில் அந்த நெற்பொறியை கொண்டு செய்யக்கூடிய சடங்கு சொல்லப்படுகிறது. அடுத்து செய்பொருள் என்று சொல்கிறார். அடுத்து இன்னும் இதர உள்ள சடங்குகளை எல்லாம் செய்பொருள் என்று சொல்லி அதற்குள் அடக்கி விடுகிறார். செய்பொருள், செய்யத்தக்க சடங்குகள். அந்த செய்பொருள் என்பது செய்கின்ற பொருள், செய்யத்தக்க பொருள், அது வினைத்தொகையாக வந்திருக்கிறது. அந்த செய்யத்தக்க அந்த சடங்குகளை எல்லாவற்றையும் முற்றி, முற்றி என்றால் முழுமை பெற செய்து, முற்று பெற செய்து, அதன் பிறகு இறுதியாக இளங்கொழி அம்மி மிதித்து, அம்மி இளங்கொழி அம்மி என்று சொல்கிறார். அது அவ்வளவு ஒளிர்கின்ற அம்மியாக இருக்கிறதா, அந்த அம்மியிலிருந்து ஒளி வருகிறதா. இரண்டு ராஜாக்களின் வீட்டு கல்யாணம், அங்கு அம்மி என்றால் சாதாரண அம்மியாக இருக்குமா? சாதாரண குடும்பத்தில் திருமணம் நடந்தால் சாதாரண அம்மியாக இருக்கும். இது ராஜாக்கள் வீட்டுக்கு திருமணம் என்பதனால் அம்மி பொதுவாக கல்லால் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த அம்மி மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த அம்மியில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறாக மிக சிறப்பாக அந்த அம்மி செய்யப்பட்டிருக்கும் என்பதனால் இளங்கொழி அம்மி என்று அம்மியையும் வர்ணித்து கூறுகிறார். இளங்கு ஒளி, இளங்குதல் என்றால் விளங்குதல் என்று பொருள். இளங்குதல், விளங்குதல், நன்றாக திகழ்தல், பிரகாசித்தல் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இளங்கொழி, பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய அம்மியை மிதித்து எதிர் நின்ற கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். அதன் பிறகு அருந்ததியையும் அவர்கள் பார்க்கிறார்கள், அருந்ததி நட்சத்திரத்தையும் பார்க்கிறார்கள். இந்த அம்மி மிதித்தல், அருந்ததி காணல் என்பது அந்த பெண் எத்தகைய உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதை அவளுக்கு அறிவுறுத்துவதாக செய்யக்கூடிய சடங்கு என்று சொல்கிறார்கள். அம்மியை மிதிப்பது, அந்த கல்லில் காலை எடுத்து அந்த மணமகளுடைய காலை எடுத்து அதில் வைப்பது என்பது அந்த மணமகள் கல் போன்ற உறுதியுடன், அவனுடன் எந்த விதமான இடையூறு வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு அவனுடனேயே எத்தனை மணி கிளாஸ் மிக உறுதித்தன்மையுடன் இருக்க என்பதை குறிப்பதற்காகத்தான் அம்மி மிதித்தல் எப்போது என்று சொல்லுகிறார்கள். சைக்கிள் அடுத்த அருந்ததி காணுதல் என்னும், அருந்ததி என்பவள் வசிஷ்டருடைய மனைவி. சப்தரிஷிகளில் வசிஷ்டர் ஒருவர். அந்த வசிஷ்டருடைய மனைவிதான் அருந்ததி. மிகச்சிறந்த பதிவிரதைகள் சிலர் குறிக்கப்படுகிறார்கள். நலாயினி, சாவித்ரி என்றெல்லாம் அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்லப்படுவார்கள். அந்த வரிசையில் அருந்ததியும் ஒருத்தி. அவளுக்குரிய தனிச்சிறப்பு என்னவென்றால், சப்தரிஷிகளும் ஏழு நட்சத்திரங்களாக வானத்தில் இருக்கிறார்கள். அந்த ஏழு நட்சத்திரங்கள் சப்தரிஷிகள் ஏழு நட்சத்திரங்களாக வானத்தில் இருக்கும்போது மற்ற ரிஷிகள் எல்லாம் வெறும் நட்சத்திரமாக இருக்கிறார்கள், தனித்து நட்சத்திரமாக இருக்கிறார்கள். ஆனால் வசிஷ்டர் நட்சத்திரமாக மாறிய பிறகும் வசிஷ்டரின் பக்கத்தில் தானும் ஒரு நட்சத்திரமாக மாறி அருந்ததி போய் இருக்கிறாள். நட்சத்திரமாக மாறிய பிறகும் தன் கணவனை அவள் கைவிடவில்லை, கணவனோடு எப்போதும் அவள் இணைந்து இருக்கிறாள் என்பது அவளுடைய சிறப்புகளில் ஒன்று. இன்னும் அவளுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன, அது அருந்ததியை பற்றிய கதைகளில் சொல்லப்படும். அது அவளுடைய சிறப்புகளில் மிக முக்கியமானது, அவள் கணவனை எந்த நிலையிலும் விட்டு பிரியாதவள். நட்சத்திரமாக மாறிய பிறகும், தன் நாயகன் நட்சத்திரமாக மாறி வானமண்டலத்தில் இருக்கின்ற போதும் கூட தானும் ஒரு நட்சத்திரமாக மாறி அவன் அருகில் போய் அவள் இருக்கிறாள். அதுதான் அவளுடைய சிறப்பு. ஆக எப்போதும் கணவனோடு இணை பிரியாமல் இந்த பெண் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மணமகளை அருந்ததியை பார்க்க செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அருந்ததி போன்ற கற்புடையவளாக அவள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மணமகளை அருந்ததியை பார்க்கும்படியாக சொல்லுகிறார்கள். ஆக அந்த அருந்ததி பார்த்தல் அம்மி மிதித்தல் என்ற சடங்குக்கான தாத்பரியம் அதற்குள் உள்ள அந்த உட்பொருள் அதுதான். அம்மிக்கள் போன்ற மன உறுதி இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் கற்பில் இருந்து பிறழாத சலனத்திற்கு உட்படாத உறுதித்தன்மை மனதில் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக அம்மி மிதித்தல். கணவனை விட்டு எப்போதும் பிரியாமல் உடனே வாழ்க்கை நெடுகிலும் பயணிக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காக அருந்ததியை பார்ப்பது. ஆய இரண்டு சடங்குகள். இங்கு இளங்கொழி அம்மி மிதித்து என்று சொன்னவர் அடுத்து சொல்கிறார், எதிர் நின்ற கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். இந்த எதிர் நின்ற என்ற சொல்லுக்கு இருவிதமாக பொருள் சொல்லலாம். எதிர் நின்ற என்றால் எதிரே ஆகாயத்தில் நின்று கொண்டிருக்கின்ற அந்த அருந்ததி என்று பொருள் சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுவதை விட இந்த திருமணத்திற்கு எல்லோரும் வந்திருக்கிறார்கள், முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பதனால் அருந்ததியும் அங்கு அந்த திருமணம் வந்து மண்டபத்திற்கு வந்து விட்டாள். ஏற்கனவே அவனுடைய அந்த அருந்ததியினுடைய நாயகனாகிய வசிஷ்ட முனிவர் அவரும் அங்கு வந்திருக்கிறார். வசிஷ்டர் தான் இவர்களுக்கு குலகுருவாகவும் இருக்கிறார். அவர் அங்கு வந்து இருக்கிறார், அந்த மண்டபத்தில் ஏற்கனவே அவர் இருக்கிறார். அவர்தான் திருமணத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தன் நாயகருடன் அவளும் வந்திருப்பாள், அருந்ததியும் வந்திருப்பாள். எனவே இவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, அருந்ததியை பார்க்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே எதிரேயே அவள் நின்று கொண்டு இருக்கிறாள். எனவே அம்மி மிதித்த பிறகு அருந்ததியை பார்ப்பதற்காக அண்ணாந்து பார்க்காமல் எதிரேயே அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் எதிர் நின்ற அருந்ததி என்று சொல்கிறார். எதிர் நின்ற அருந்ததி கண்டார். இங்கு கண்டார் என்று பன்மை வினையில் சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த அந்த காணுதல் என்ற அந்த வினை சீதைக்குரியதுதான். அம்மி மிதிப்பதும் அருந்ததி பார்ப்பதும் சீதை செய்யக்கூடிய செயல்தான். மணமகள் அதை செய்ய வேண்டும். மணமகன் அதை செய்வதாக சொல்லப்படவில்லை, எங்கும் சொல்லப்படவில்லை. மணமகள் தான் அதை செய்வதாக காலந்தோறும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு பன்மை முடிவு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே உள்ள சடங்குகளை எல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பதனால் அந்த தீயை வலம் வருதல், அது இரண்டு பேருமே வலம் வந்திருப்பார்கள், சீதையும் ராமனும் வலம் வந்திருப்பார்கள். அதை போல அதில் பொறியிட்டு செய்வது, அது ராமனுக்கு மட்டுமே உரிய செயல் அது பொறியிடுவது என்பது. அடுத்து செய்பொருள் முற்றி இன்னும் மற்ற சடங்குகளை எல்லாம் செய்வது என்பது இரண்டு பேருக்குமே பொதுவான சடங்குகள் சில இருந்திருக்கும், அவற்றையெல்லாம் முற்றி அவற்றையெல்லாம் நிறைவுபட செய்து. அடுத்து இளங்கொழி அம்மி மிதித்து, அது சீதையினுடைய செயல்தான். ஆனால் அதில் ராமனுடைய பங்கும் இருக்கிறது. ராமன் தான் சீதையினுடைய அந்த தளிர் பாதங்களை எடுத்து அம்மி மீது வைத்திருப்பான். அடுத்த அருந்ததி காணுதல் என்பதும் சீதையினுடைய செயல்தான். இப்படி இதில் இரண்டு பேருடைய செயல்களும் கலந்து சொல்லப்படுவதனால் கடைசியில் கண்டார் என்று அந்த பன்மை முடிவு கொடுத்து பாடலை நிறைவு செய்கிறார். அந்த அருந்ததிக்கு அடை கொடுக்கிறார். என்ன அடை கொடுக்கிறார் என்றால் கலங்களில் கற்பின் அருந்ததி என்று சொல்கிறார். கலங்கள் இல்லாத கற்பை உடையவள் அருந்ததி. ஸ்திரமான நிலையான உறுதியான மாறாத கற்புடையவள் அவள் என்பதை குறிப்பதற்காக கலங்கள் இல் கற்பு, கலங்குதல் இல்லாத கற்பு, மாறுபாடு இல்லாத கற்பு, எப்போதும் உறுதியுடன் ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய கற்பு, அப்படிப்பட்ட கற்புடைய அருந்ததி அங்கு வந்திருக்கிறாள். எதிரே நிற்கிறாள். எதிரேயே அவள் இருப்பதனால் அவளை நேருக்கு நேராக சீதை பார்த்து அந்த சடங்கை பூர்த்தி செய்கிறாள். இவ்விதமாக அந்த சடங்குகள் எல்லாம் நிறைவேறி அந்த திருமணம் பூர்த்தியாகிறது. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகங்கள் இல்லையா? அடுத்த பாடல் போலாம் ஐயா. ஆ சரி. விதமாக சீதா கல்யாணம் நிறைவு பெறுகிறது. சீதையின் திருமணம் முடிந்த பிறகு மற்ற மூவருக்கும், சகோதரர்கள் நால்வரில் மற்ற மூவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அதுவும் கம்பர் சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார். ராமன் சீதை ஆகிய இருவரது அந்த திருமண வைபவத்தை மிக சிறப்பாக விரிவுபடுத்தி அந்த சடங்குகளை எல்லாம் சொல்லி வந்தவர். மற்றவர்களுடைய திருமணம் நடைபெற்றதை இரண்டு பாடல்களில் சொல்லி முடித்து விடுகிறார். அந்த பாடல் இங்கு இடம்பெறவில்லை, இந்த தொகுப்பு நூலில் கொடுக்கப்படவில்லை. அதில் அந்த மூன்று சகோதரர்களுக்கும் சனகனுடைய தம்பியினுடைய பெண்கள், அந்த தம்பி குசத்துவசன் என்பது அவனுடைய பெயர், அந்த குசத்துவசன் பெற்ற பெண்கள் மூன்று பேரையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். லட்சுமணன் ஊர்மிளை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். பரதன் மாண்டவி, ஆமா மாண்டவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். சத்ருக்கணன் சுருதகீர்த்தி என்ற பெண்ணை திருமணம் செய்கிறான். இவ்வாறாக செய்தி சொல்லப்படுகிறது. சுருதகீர்த்தியை யார் செய்தது? மூன்று பெண்கள். இதுல சில மாறுபாடு இருக்கு. மூல நூலில் ஊர்மிளை என்பவள் சடகனுடைய இன்னொரு பெண் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கம்பர் அந்த மூன்று பேருமே, ஊர்மிளை உட்பட இன்னும் மற்ற இரண்டு பேர் சேர்த்து அந்த மூன்று பேருமே குசத்துவசனுடைய பெண் தான் என்று தம் பாடலில் குறித்து செல்கிறார். கம்பருடைய பாடல்களையும் சிலர் பாட வேறுபாடு சிலர் கொடுத்து அந்த ஊர்மிளையை சனகனுடைய மகள் என்று சொல்லக்கூடிய உரையாசிரியர்களும் இருக்கிறார்கள். அந்த பாட வேறுபாடுடன் ஒரு பாடல் பாட்டு இருக்கிறது. இரண்டு விதமாகவும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஊர்மிளை என்பவள் குசத்துவசனுடைய மகள் என்றோ அல்லது சனகனுடைய மகள் என்றோ இரண்டு விதமாகவும் பொருள் பார்க்கும் விதமாக கம்பருடைய பாடலுக்கு இரண்டு விதமாக உரை சொல்லும் விதமாக பாட வேறுபாடுகளை மாற்றி உரையாசிரியர்கள் உரை கூறியிருக்கிறார்கள். அது அவள் சனகனுடைய மகளா அல்லது சனகனுடைய தம்பியின் மகளா என்பது கதைக்கு பிரதானமான சம்பந்தம் உடையது அல்ல. அதனால் எப்படி வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஊர்மிளையை இவன் திருமணம் செய்து கொள்கிறான், லட்சுமணன் திருமணம் செய்து கொள்கிறான். மற்ற இரு பெண்களையும் மற்ற இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதுதான் இதில் உள்ள சாரமான செய்தி. இவ்வாறாக திருமணம் நிறைவு பெறுகிறது. மிகவும் வைபவமாக நடைபெற்ற அந்த திருமணத்தில் கோலாகலமாக எல்லோரும் வந்து மிக ஆனந்தத்தை அடைந்து நிறைவுடன் பலரும் திரும்பி செல்கிறார்கள். திருமண விருந்தெல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. திருமணம் முடிந்த பிறகு பெரியோர்கள் அனைவருடைய பாதங்களிலும் விழுந்து மணமக்கள் ஆசி வழங்குகிறார்கள். முக்கியமாக அந்த தாயர் மூவர், கோசலை, கையேயி, சுமத்திரை, அந்த மூவரும் தங்களுடைய மருமகள்களை பார்த்து மிகவும் ஆனந்திக்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் கம்பர் கூறுகிறார். மிக பொருத்தமாக தங்கள் பிள்ளைகளுக்கு மணப்பெண்கள் வந்து வாய்த்திருப்பதை கருதி அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் அடைகிறார்கள். பிறகு அந்த மணமக்களுக்கு தனியே மாளிகைகள் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் அங்கு மிகவும் ஆனந்தமயமான நிலையில் கூடி வாழ்ந்திருக்கிறார்கள். சில நாட்கள் அங்கேயே இருக்கிறார்கள், மிதிலாபுரியிலேயே வசித்து கொண்டிருக்கிறார்கள். சில நாட்கள் கழிந்த பிறகு தசரதன் தன் மகன்களோடும் மருமகள்களோடும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவனாக சனகனிடம் விடைபெற்று கொண்டு புறப்படுகிறான். எல்லாவித வைபவங்களோடும் புறப்படுகிறார்கள். சாதாரணமாக ராஜாக்கள் புறப்படும் போது என்னென்ன படை பரிவாரங்கள் எல்லாம் அவர்களோடு வருவார்களோ, என்னென்ன சிறப்புகள் எல்லாம் அவர்களோடு இணைந்து செல்லுமோ, அவையை அனைத்தும் பல மடங்கு அதிகமாக தசரதனோடும் அந்த தசரத குமாரர்களோடும் தசரதனுடைய மருமகள்களோடும் எல்லா விதமான சிறப்புகளும் சேர்ந்து அவர்கள் அயோத்தியை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார்கள். இந்த இடத்தில் விஸ்வாமித்திரர் விடை பெற்று செல்கிறார். விஸ்வாமித்திரர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருந்தவர். இந்த திருமணம் நடைபெறுவதற்கு முதற் காரணமாக முக்கிய காரணமாக இருந்தவர் அவர்தான். அவர்தான் ராமனை வலிந்து அழைத்து கொண்டு வந்தவர். ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்புவதற்கு தசரதன் தயங்கினான், அஞ்சினான், பதைபதைத்தான். தன் உயிரனைய கண்மணியான ராமனை அவருடன் அனுப்பினால் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அவன் அனுப்ப மறுத்தான். ஆனால் விஸ்வாமித்திரர் வலிந்து ராமனை அழைத்து கொண்டு வந்தார். அப்படி அழைத்து வந்ததனால் ராமனுக்கு மிகவும் மங்களகரமான திருமண வைபவம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ராமனுக்கு மட்டுமல்ல, மற்ற சகோதரர்களுக்கும் அங்கேயே அந்த மிதிலாபுரியிலேயே சம்பந்தம் பேசி முடிக்கப்பட்டு அங்கு திருமணம் நிறைவேறி இருக்கிறது. இவ்வாறாக விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய நன்மையும் இந்த காவியத்தில் மிகப்பெரிய முக்கிய பகுதி நடப்பதற்கும் காரணமாக அமைந்து அந்த செயல்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இவர்களிடம் விடைபெற்று அவர் தம் இருப்பிடத்திற்கு போய்விடுகிறார். இவர்கள் எல்லோரும் திரும்பி வருகிறார்கள், அயோத்தியை நோக்கி வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது என்ன நடக்கிறது என்ற செய்தியை சொல்லக்கூடியதுதான் பரசுராம படலம். பரசுராமனை பற்றிய செய்தியை சொல்லக்கூடிய படலம் அதுதான் பரசுராம படலம். இதற்கு முந்திய படலத்திற்கு பெயர் கடிமண படலம் என்று பெயர். திருமண வைபவங்கள் நடந்ததை பற்றி சொன்ன படலம் ஆதலால் அது கடிமண படலம் என்று பெயர். கடிமணம், மணம் என்றால் திருமணம், கூட கடி என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து உரிச்சொல், கடி என்பது உரிச்சொல் என்று சொல்லப்படும். அந்த உரிச்சொல்லை கொடுத்து கடிமண படலம் என்று கம்பர் அந்த படலத்திற்கு பெயரிட்டிருந்தார். கடிமணம் என்றால் சிறப்பான திருமணம் என்று அர்த்தம். அவதார புருஷன் ஒருவனுடைய திருமணம் என்பதனால் அதனை சிறப்பிப்பதற்கு கடிமணம் என்று கம்பர் குறித்திருக்கிறார். மிகச்சிறந்த திருமணம் என்பதை குறிப்பதற்காக அந்த கடி என்ற உரிச்சொல்லை பயன்படுத்தி கடிமணம், கடிமண படலம் என்று அந்த படலத்திற்கு பெயர் கொடுத்திருந்தார். இந்த படலத்திற்கு பெயர் பரசுராம படலம். பரசுராமன் எதிர்படுகிறான். இவர்கள் அயோத்தியை நோக்கி திரும்பி வரும்போது பரசுராமன் எதிரே வருகிறார். அந்த பரசுராமன் யார் என்ற செய்தியை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த படலத்தில் இருந்து ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த படலத்து செய்திகளை நாம் அறிந்து கொள்ளும் முன்பு பரசுராமன் யார் என்ற ஒரு முன் வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பரசுராமர் என்பவர் மிக அதிக அளவில் புராணங்களில் குறிக்கப்படுபவர். பரசுராமன் என்ற அந்த சொல்லை மிக குறைந்த அளவு புராண இதிகாசங்களில் தொடர்புடையவர்கள் கூட அறிந்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்றவர், எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பாத்திரம் அந்த பரசுராம பாத்திரம். இந்த பரசுராமனும் திருமாலுடைய அவதாரங்களில் ஒருவர் தான். அது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ராமனும் திருமாலின் அவதாரம் தான், பரசுராமனும் திருமாலின் அவதாரம் தான். இரண்டு ராமன், இவன் ஒரு ராமன், அவர் ஒரு ராமன், இன்னொரு ராமன் இருக்கிறார் பலராமன். அவர் மகாபாரதத்தில் வரக்கூடியவர், கிருஷ்ணனுக்கு தம்பியாக வரக்கூடியவர். அவர் பலராமர், இவர் பரசுராமர். ராமன் தனித்து குறிப்பிடப்படுகிறார், ராமன் என்ற அந்த பெயரிலேயே குறிப்பிடப்படுகிறார். மூன்று ராமர்களை பார்க்கிறோம். இந்த மூன்று ராமர்களுமே திருமாலுடைய அவதாரம் என்று சொல்லப்படுபவர்கள் தான். மூன்று பேருமே அவதாரம் என்றால் இந்த அவதாரங்களுக்கு இடையே வித்தியாசம் இருக்கிறதா என்றால் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பரசுராமனை இந்த ராமன், தசரத ராமன் வெல்லுகிறான், வென்று விடுகிறான், தோற்கடித்து விடுகிறான். அந்த செய்தி தான் இந்த பரசுராம படலத்தில் வருகிறது. அப்படியானால் ஒரு சந்தேகம் வரும், பரசுராமனும் அவதாரம் என்றால், தசரத ராமனும் அவதாரம் என்றால், ஒரு அவதார புருஷனை இன்னொரு அவதார புருஷன் வெல்லுவதாக சொல்லுவது சரியாகுமா? அப்படியானால் அந்த அவதாரத்தினுடைய அந்த தன்மை குறைந்து போய்விடுகிறதே, தோற்கடிக்கப்பட்ட அவதாரத்தினுடைய தன்மை குறைந்து போய்விடுகிறதே. ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்கள்தான் இந்த புருஷர்கள் என்றால், இந்த அவதார புருஷர்கள் என்றால், ஒருவன் மற்றவர்களை வென்றதாக கொள்வது கூறுவது பொருந்துமா என்ற ஒரு கேள்வி வரும். இதற்குத்தான் வைஷ்ணவத்தில் இந்த அவதாரங்களுக்கு இடையே பேதங்கள் சொல்லப்படுகின்றன. அவதாரம் தான், இவர்கள் எல்லோரும் அவதாரம் தான், ஆனால் இந்த அவதாரங்களில் பேதம் சொல்லப்படுகிறது. அவதாரத்தை இரண்டு விதமாக பிரித்து சொல்கிறார்கள். அப்புறம் அந்த இரண்டு விதமான அவதாரத்தை இன்னும் சில உட்பிரிவுகளாக பிரிப்பார்கள். ஆனால் பொதுவாக அவதாரம், அந்த திருமாலுடைய அவதாரத்தை இரண்டு விதமாக வைணவர்கள் பிரித்து கூறுகிறார்கள். ஒன்று அம்சாவதாரம், இன்னொன்று ஆவேசாவதாரம். இரண்டாக மட்டுமல்ல மூன்றாகவும் பிரித்து சொல்லுகிறார். மூன்று, ஒன்று பூர்ண அவதாரம், இன்னொன்று ஆவேச அவதாரம், இன்னொன்று அம்சாவதாரம் என்றெல்லாம் பிரித்து சொல்லுகிறார்கள். இப்படி பிரித்து சொல்லுவதில் இந்த பரசுராமன் என்பவர் ஆவேச அவதாரத்தை சார்ந்தது. ஆவேச அவதாரம் என்றால் என்ன என்றால், எப்போதும் அந்த திருமாலினுடைய தன்மை அந்த உடலுக்குள், அந்த பரசுராமர் என்ற அந்த வடிவத்திற்குள் அடங்குகிறது. தேவையான போது மட்டுமே அந்த இறை சக்தி உள்ளிருந்து வெளிப்படும், எப்போதும் வெளிப்பட்டு கொண்டு இருக்காது, தேவையான போது மட்டுமே வெளிப்படும். ஆனால் அம்சாவதாரம் என்பது மாறானது. அது அந்த விஷ்ணுவின் சக்தியை, சக்தியின் ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே வருவது, அப்படியே வந்து இருப்பது. அந்த தன்மை எப்போதும் உள்ளுக்குள் இருக்கும். அது தேவையான போது மட்டும் வரக்கூடியதல்ல, எப்போதும் உள்ளுக்குள் மறைபொருளாக உறைந்து இருக்கும் அந்த சக்தி, அதுதான் அம்சாவதாரம். ஆக ராமன் அம்சாவதாரம், பரசுராமன் ஆவேசாவதாரம் என்று வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பரசுராமன் அவதாரத்தில் ராம அவதாரத்தை விட ஒரு படி கொஞ்சம் குறைவாக எண்ணத்தக்கவனாக இருக்கிறான். எனவே அந்த பரசுராமனை இந்த தசரத ராமன் வென்றான் என்று கதை அமைப்பு வருவது தர்க்கத்திற்கு பொருந்தக்கூடியது தான். தர்க்கம் என்ற ஒன்று சொல்கிறார்கள் அல்லவா, கதையில் போக்கில் தர்க்கம் ஒத்து வர வேண்டும். இரண்டு அவதார புருஷர்களில் ஒரு அவதார புருஷன் இன்னொரு அவதார புருஷனை வென்றான் என்று சொல்வது தர்க்கத்திற்கு பொருந்தி வரவில்லை என்பதை நிவர்த்திப்பதற்கு இந்த அவதாரங்களில் உள்ள வேறுபாடு சொல்லப்படுகிறது. பரசுராமன் என்பவன் ஆவேசவதாரம், தசரதராமன் அம்சாவதாரம். எனவே அம்சாவதாரம் ஆவேச அவதாரத்தை விட உயர்ந்தது என்பதனால் உயர்ந்த அவதார புருஷன் அதைவிட கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பரசுராமனை வென்றது என்பது தர்க்கத்திற்கு பொருந்தக்கூடியதுதான் என்று ஆகிவிடுகிறது. ஆக அந்த அவதாரங்களுக்கு இடையே உள்ள அந்த வேறுபாடுகள் இந்த கதைப்பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக அமைகிறது. இந்த பரசுராமன் ஜமதக்கினி முனிவருடைய மகன். ஜமதக்கினி முனிவர் மிகச்சிறந்த குணநலன்கள் வாய்ந்த, வேத சாஸ்திரங்களிலெல்லாம் அறிந்த, தூய தவ வாழ்க்கை மேற்கொண்ட ஒரு முனிவர். அவருடைய பிள்ளைத்தான் இந்த பரசுராமர். இந்த பரசுராமனுக்கு ராமன் ஒரு பிராமணனுடைய மகனாக பிறந்திருந்தும், ஜமதக்கினி என்னும் அந்த ஒரு முனிவருடைய, பிராமண முனிவருடைய மகனாக பிறந்திருந்தும் இவருக்கு அடிப்படையாக அந்த சத்திரிய குணம் இருந்தது என்று இவருடைய வரலாற்றில் நாம் தெரிகிறோம். மிகவும் கோபப்படக்கூடியவர், துணிச்சலாக போரிடக்கூடியவர். பொதுவாக பிராமணர்கள் கொலை போன்ற கூடிய அந்த உக்கிரமான செயல்களை செய்ய மாட்டார்கள், அஞ்சு ஒதுங்கி விடுவார்கள், இரத்தத்தை கண்டாலே அஞ்சுவார்கள். இதை நாம் மகாபாரதத்தில் கர்ணனுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கர்ணன் தன்னுடைய தொடையில் அந்த வண்டு தொலைத்த போது வந்த இரத்தத்தை பொறுத்து கொண்டு, அந்த இரத்தத்தை கண்டும் அஞ்சாமல் தன் மடியில் தலை வைத்து படுத்திருந்த குருவினுடைய தூக்கம் காய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அசையாமல் இருக்கிறான். கண் விழித்த அந்த குரு பார்க்கிறார், இவன் இரத்தத்தை பார்த்து அஞ்சாமல் அப்படியே அசையாமல் இருந்ததை பார்த்து, நீ உண்மையை சொல், என்னிடம் பிராமணன் என்று சொல்லி வந்து சேர்ந்து விட்டாயே, நீ பிராமணனாக இருந்தால் இவ்வளவு இரத்தம் வடிந்ததை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு இருந்திருக்க மாட்டாய், அப்போதே அஞ்சி அலறி துடித்து எழுந்து இருப்பாய், ஆனால் நீ இதை பொறுத்து கொண்டு இருப்பதில் இருந்தே நீ பிராமணன் அல்ல என்று தெரிந்து விடுகிறது என்று அவனுக்கு சாபம் கொடுத்ததாக ஒரு கதை வரும். அதில் அந்த செய்தி வருகிறது, பிராமணன் இரத்தத்தை கண்டு அஞ்சுவான், நீ சத்திரியனாக தான் இருக்க வேண்டும், சத்திரியன் தான் இரத்தத்தை கண்டு அஞ்ச மாட்டான் என்று அந்த செய்தி அங்கு சொல்லப்படும். அங்கு கர்ணனது குருவாக இருந்தவர், அந்த சாபம் கொடுத்தவர் பரசுராமர் தான். இந்த பரசுராமரே அங்கு மகாபாரதத்திலையும் வருகிறார். இது நடந்தது முந்திய யுகம், ராமாயணம் நடந்தது இரண்டாவது யுகத்தில், மகாபாரதம் நடந்தது மூன்றாவது யுகத்தில். இரண்டாவது யுகத்தில் வரக்கூடிய இதே பரசுராமர் தான் மூன்றாவது யுகத்திலும் வருகிறார். ஏனென்றால் இந்த பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி, சாகாவரம் பெற்றவர், நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் என்பதனால் இந்த யுகத்திலும் வருகிறார், இந்த இதிகாசத்திலும் வருகிறார், அந்த இதிகாசத்திலும் அந்த யுகத்திலும் வருகிறார். இப்படியாக இவர் வரக்கூடிய காட்சிகள் இரண்டு இதிகாசத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு புராணங்களிலும் வருகிறார். அது நாம் வெவ்வேறு புராணங்களை பார்க்கும் போது அங்கெல்லாம் இவர் வருவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பரசுராமர் ஒரு பிராமண முனிவருக்கு பிறந்தவர், சத்திரிய தன்மை உடையவராக இருந்தார், இரத்தத்தை கண்டு அஞ்சாதவராக தன்னுடைய கோபாவேசத்தினால் சத்திரிய வம்சத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக 21 தலைமுறைகள் தொடர்ந்து சத்திரியர்களை கருவறுத்து கொண்டே வந்தார். அவர்களை வெட்டி வீழ்த்தி வீழ்த்தி அவர்களுடைய உடலில் இருந்து கொப்புளித்த இரத்தத்தை எல்லாம் சேர்த்து ஒரு குளமாக தேக்கி வைத்து, அந்த குளத்தின் கரையில் இருந்து தன் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுத்தார் என்ற ஒரு செய்தி இவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு தூரம் மிகவும் உக்கிரமானவர், இரத்தத்தை ஒரு துளியை கண்டாலே பிராமணத்தன்மை உடையவர்கள் அஞ்சுவார்கள், அங்கிருந்து விலகி போவார்கள் என்பதற்கு மாறாக இவர் இரத்தத்திலேயே ஒரு குளத்தை உருவாக்கி அந்த குளக்கரையில் அமர்ந்து தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்தார் என்ற செய்தி சொல்லப்படுவதில் இருந்தே இவர் எவ்வளவு தூரம் மிக உக்கிரமானவராக இருந்தார், உக்கிரமான ஒரு பிராமணராக இருந்தார், சத்திரியத்தன்மை பொருந்திய ஒரு பிராமணராக இருந்தார் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். ஏன் இவர் இவ்வாறு உக்கிரத்தன்மை உடையவராக இருந்தார், ஏன் இவ்வாறு அவர் சத்திரியர்களை எல்லாம் கருவறுத்தார் என்ற செய்தி மிக அடிப்படையாக இந்த படலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இவர் ஏன் ராமனை வந்து எதிர்க்கிறார், ராமனை வழியில் வரக்கூடிய ராமனை இந்த பரசுராமன் வந்து எதிர்க்கிறார், ஏன் எதிர்க்கிறார் என்பதற்கு அடிப்படையான ஒரு முன் வரலாற்றை நாம் புரிந்து கொள்வது அவசியம். இவருடைய தகப்பனார் ஜமதக்கினி முனிவர். இந்த ஜமதக்கினி முனிவர் அமைதியான ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய மகனாகிய இந்த பரசுராமனோடும் இணைந்து அமைதியான ஒரு இடத்தில் குடில் அமைத்து கொண்டு தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது கார்த்தவீரியன் என்ற ஒரு சத்திரிய அரசன், அவன் மிகப்பெரிய வீரன். அவன் எப்படிப்பட்ட வீரன் என்றால், ராவணனையே அடக்கிய வீரன். ராவணன் மிகப்பெரிய அளவில் பரபலம் பெற்றவன், அண்ட சராசரங்களை எல்லாம் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தவன் என்று ராவணன் மிகவும் சிறப்பித்து பேசப்படுகிறான். தேவர்களை எல்லாம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவன் ராவணன் என்று ராவணன் சிறப்பித்து சொல்லப்படுகிறான். அந்த ராவணனையே கட்டி தன்னுடைய கட்டுக்காவலில் வைத்து அதன் பிறகு ராவணனுடைய தந்தையின் வேண்டுகோளை கேட்டு அந்த ராவணனை விடுதலை செய்து அனுப்பியவன் கார்த்தவீரியன். அவ்வளவு வல்லமை வாய்ந்தவன் கார்த்தவீரியன். அந்த கார்த்தவீரியன் ஒரு முறை இந்த ஜமதக்கினியினுடைய குடிலின் பக்கம் வருகிறான். அந்த வேளையில் பரசுராமர் அங்கு இல்லை. ஜமதக்கினியினுடைய குடிலின் பக்கம் வரக்கூடிய அந்த கார்த்தவீரியன் இவரை வந்து வணங்குகிறான். தன்னை நாடி ஒரு அரசன் வந்திருக்கிறான் என்பதை கண்டுகொண்ட அந்த ஜமதக்கினி முனிவர் அவனை தகுந்த விதத்தில் உபசரிக்கிறார். அவனோடு வந்த அந்த அரசனோடு வந்த அந்த படைவீரர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்காக தன்னிடம் இருந்த காமதேனு என்னும் பசுவிடம் இருந்து உணவையெல்லாம் பெற்று பரிமாறுகிறார். சமைத்து பரிமாறவில்லை. இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், உடனே சமையல் செய்ய வேண்டும், கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும், சமையல் ஆகும் வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும், அதன் பிறகு பரிமாறி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை, நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே அந்த காமதேனு எல்லாவற்றையும் உடனே சுரந்து கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதனால் உணவுப் பொருள்கள் எல்லாம் அதனிடம் இருந்து அதனுடைய மடியில் இருந்து வெளிப்படுகின்றன. அந்த உணவு அறுசுவை பதார்த்தங்களை எல்லாம் பரிமாறி கார்த்தவீரியனுடைய அந்த பரிவாரத்தினரை மகிழ்ச்சி படுத்துகிறார் ஜமதக்கினி முனிவர். இதை கார்த்தவீரியன் பார்க்கிறான். இதை அந்த அதிசய பசுவை பார்க்கிறான். இவ்வளவு அதிசயமான பசு இந்த முனிவரிடம் இருந்து என்ன செய்யப்போகிறது, இது வீணே, இவரிடம் இருப்பதில் அர்த்தமில்லை, நம்மிடம் இருந்தால் நாம் ஒரு தேசத்தின் ராஜா, இதை கொண்டு எவ்வளவோ அறங்கள் செய்யலாம், எத்தனையோ பேரினுடைய பசியை ஆற்றலாம், எவ்வளவோ காரியம் நாம் இந்த பசுவின் மூலம் நிறைவேற்றி கொள்ள முடியும், இந்த முற்றும் துறந்த முனிவரிடத்து இந்த பசு இருப்பதனால் என்ன பயன், ஒன்றும் பயன் கிடையாது, நாம் இவரிடமிருந்து இதை பெற்று செல்ல வேண்டும் என்று நினைத்து அவரிடம் கேட்கிறான். அவர், நீ இந்த பசு உன்னுடன் வருவதாக இருந்தால் நீ கொண்டு செல்லலாம் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அந்த பசு இவனுடன் செல்ல மறுக்கிறது, கார்த்தவீரியனோடு செல்ல மறுக்கிறது. ஜமதுக்கினி முனிவரை விட்டு போவதற்கு அதற்கு மனமில்லை, அது அங்கேதான் இருப்பேன் என்று அடம் பிடித்து இவன் இழுத்தாலும் அது வர மறுக்கிறது. ஆனால் இவன் வன்மையாக அதை கட்டி தூக்கி கொண்டு போய்விடுகிறான். தன்னுடைய வீரர்களை விட்டு அதை கட்டி தூக்கி கொண்டு தன்னுடைய தலைநகருக்கு போய்விடுகிறான். பரசுராம திரும்பி வருகிறார். இது சம்பவம் நடந்து முடிந்து விடுகிறது. பரசுராமர் எங்கோ சென்றிருந்தவர் தன் தந்தையினுடைய குடிலுக்கு வருகிறார். அங்கு காமதேனுவை காணவில்லை. என்னவென்று பார்த்தால் செய்தி தெரிய வருகிறது, வலிந்து தூக்கி கொண்டு போய்விட்டான் கார்த்தவீரியன் அந்த பசுவை. எனவே கோபமுற்று பரசுராமர் அந்த கார்த்தவீரியனிடம் போய் பசுவை திரும்ப கேட்கிறார், நீ வலிந்து கொண்டு வந்தது சரியல்ல, அது உன்னுடன் இணங்கி வந்திருந்தால் அதை நீ கொண்டு வந்திருப்பது நியாயம், ஆனால் அதை நீ வலிந்து கட்டி தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய், இது பொருத்தமானதல்ல, உன்னுடைய நீதிக்கு இது பொருந்தக்கூடியதல்ல, அதை திருப்பி கொடுத்து விடு என்று கேட்கிறார் பரசுராமர். அதை மறுக்கிறான் கார்த்தவீரியன். போர் தொடங்குகிறது இரண்டு பேருக்கும். அப்போரில் பரசுராமன் கார்த்தவீரியனை கொன்று விடுகிறார். அந்த கார்த்தவீரியன் சாமானியப்பட்டவன் அல்ல, ராவனை வென்றவன், ராவணனை வென்றவன், ஆயிரம் தோள்கள் உடையவன். அது மிகவும் குறிக்கத்தகுந்த ஒன்று. கார்த்தவீரியனை பற்றி சொல்லும் போதே அவனுடைய 1000 தோள்கள் புராணங்களில் இதிகாசங்களில் சிறப்பித்து சொல்லப்படும். 1000 தோள்கள் உடையவன் அந்த கார்த்தவீரியார்ச்சுனன் என்ற அந்த அரசன். அவன் அரசன்தான், சத்திரிய அரசன்தான், மனிதன்தான், அசுரன் அல்ல. ஆனால் அவனுக்கு 1000 தோள்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய 1000 தோள்களையும் வெட்டி வீழ்த்தி, அவனுடைய அந்த ஒற்றை தலையையும் வெட்டி வீழ்த்தி, அவனுடைய கதையை முடித்துவிட்டு காமதேனுவை திருப்பி கொண்டு வந்து விடுகிறார் பரசுராமர். இந்த சம்பவம் நடந்து முடிந்து விடுகிறது. தந்தையிடம் கொண்டு அந்த பசுவை சேர்த்து விட்டு பரசுராமர் வழக்கம் போல தன்னுடைய மற்ற பணிகளை பார்க்க சென்று விடுகிறார். இந்த கார்த்தவீரியார்ச்சுனனுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய தங்களுடைய தந்தையை பரசுராமர் கொன்றுவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மிகவும் கோபத்திற்குள்ளாகிறார்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு வன்மம் அவர்களுக்குள் உள்ளே உருவாகிறது. நம் தந்தையின் கதையை அந்த பரசுராமன் முடித்து விட்டானா, அவனுடைய தந்தையின் கதையை நாம் முடிப்போம் என்று அவர்கள் சூழ் உரைத்து கொண்டு பரசுராமன் இல்லாத நேரமாக பார்த்து சமதக்கினி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார்கள். சமதக்கினி முனிவர் சாந்தமே சொரூபமாக அமர்ந்திருக்கிறார். அவர் மிகவும் சாத்வீக குணமுடையவர். பரசுராமர் அவருடைய மகனாகிய பரசுராமனுக்குத்தான் அந்த ராஜேஷ குணம் என்ற அந்த குணம் மேலோங்கி இருந்ததை தவிர, ஜமதக்கினி முனிவர் சாந்த சொரூபி, சாத்வீக குணத்தின் உச்சத்தில் இருப்பவர். அவர் அமைதியாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கார்த்தவீரியார்ச்சுனனுடைய பிள்ளைகள் அங்கு சென்று சமதக்கினி முனிவருடைய தலையை வெட்டி அவரை கொன்றுவிட்டு திரும்பி போய்விடுகிறார்கள். பழிக்கு பழி வாங்கிவிட்டோம் என்ற மகிழ்ச்சி எக்களிப்போடு திரும்பி போய்விடுகிறார்கள். பரசுராமர் திரும்பி வருகிறார். தன் தந்தை தலை வெட்டப்பட்டு இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அவருக்கு செய்தி தெரிய வருகிறது. ஏனென்றால் யார் கொன்றார்கள் என்பதை சமதக்கினி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி, பரசுராமருடைய தாய், பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாள். அவள் மார்பில் அடித்து கொண்டு அலறி துடிக்கிறாள். தன் தாயிடம் இருந்து அந்த செய்தியை தெரிந்து கொண்ட பரசுராமர் மிக்க ஆவேசமுடையவராக மாறுகிறார். எந்த குற்றமும் செய்யாத தன் தந்தை, அமைதியின் சொரூபமாக இருந்த தன் தந்தை கொல்லப்பட்டார் என்ற செய்தி அவருக்குள் மிகப்பெரிய ஆவேச நெருப்பை மூட்டுகிறது. அவர் அப்போது சூளுரைக்கிறார். தன் தாய் ரேணுகாதேவி தன் கணவன் இறந்ததை கருதி, அந்த ஜமதக்கினி முனிவர் இறந்ததை பார்த்து 21 முறை மார்பில் அடித்து கொண்டு இறந்தாள், இறந்து போனாள். அவள் இறந்து போனாள். தன் கணவன் இறந்தவுடன் அவளும் 21 முறை தன் மகனிடம் செய்தியை சொல்லிவிட்டு 21 முறை மார்பில் அடித்துக் கொண்டு இறந்து போகிறார். தன் தாய் 21 முறை மார்பில் அடித்துக் கொண்டு இறந்ததனால் சத்திரிய வம்சத்தை 21 தலைமுறை வரைக்கும் தான் கருவறுப்பதாக சூள் உரைத்து கொண்டு அந்த பரசுராமர் மிகவும் உக்கிரமாக வெளியே வருகிறார். அப்படி வெளியேறி வரக்கூடியவர் தன் கையில் உள்ள அந்த பரசு என்னும் ஆயுதத்தை கொண்டு மிக உக்கிரமாக போரிட்டு கார்த்தவீர்யாச்சாரியனுடைய அந்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்று தீர்க்கிறார். அதன் பிறகும் அடுத்தடுத்து வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று சத்திரியர்களை சத்திரிய அரசர்களை எல்லாம் கொன்று ஒழித்து கொண்டே வருகிறார். அவருடைய காலத்தை சார்ந்தவர்கள் அந்த அந்த நேரத்தில் இருந்த அந்த சத்திரிய மன்னர்களை மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய சத்திரிய வம்சத்தை சார்ந்த அரசர்களை எல்லாம் கொன்று கொண்டே வருகிறார். அப்படி 21 தலைமுறை அவர் சத்திரிய வம்சத்தை கருவறுத்தார், வேரறுத்தார் என்று அவருடைய செய்தி சொல்லப்படுகிறது. அவ்வளவு உக்கிரமானவர் இந்த பரசுராமர். தந்தையிடத்தும் தாயிடத்தும் மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தவர். தந்தையின் சொல்லை தட்டாதவர். தந்தையின் சொல் தட்டாத ஒரு மகனுக்கு உதாரணமாக இந்த பரசுராமரைத்தான் காட்டுவார்கள். அதற்கு ஒரு கதை சொல்லப்படும். தந்தை சொல்லை கேட்டு தன்னுடைய தாயின் தலையையே வெட்டியவர் பரசுராமர் என்று ஒரு கதை சொல்லப்படும். அது என்ன கதை என்றால், ஜமதக்கினி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி இந்த பரசுராமருடைய தாய், அவள் மிகச்சிறந்த கற்புத்திறன் வாய்ந்தவள். அவள் தினமும் தன்னுடைய நாயகனுடைய பூஜைக்கென்று பக்கத்தில் உள்ள நதிக்கு சென்று நதியில் இருந்து நீர் எடுத்து வருவது வழக்கம். நீர் எடுத்து வருவது ஒரு சாதாரண காரியம்தான், அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், நீர் எடுத்து வருவதற்கு இவள் பாத்திரம் எதுவும் கொண்டு செல்ல மாட்டாள். எந்த களமும் அவள் எடுத்து செல்ல மாட்டாள். கையில் எதையுமே எடுத்து செல்லாமல் நதிக்கரைக்கு போவாள். அங்கே நதிக்கரையில் பச்சை மண்ணை எடுத்து அப்போதே ஒரு மட்களத்தை உருவாக்குவாள். உருவாக்கி கொண்டு அதில் தண்ணீர் முகந்து கொண்டு வந்து தன்னுடைய நாயகனாகிய சமதக்கினி முனிவருக்கு கொடுப்பாள். அந்த நீரை கொண்டு அவர் தன்னுடைய பூஜைகள், தம்முடைய நித்திய கடமைகள் இவற்றையெல்லாம் செய்வார். இது தினந்தோறும் நடந்து வரக்கூடிய செய்தி. பச்சை மண்ணில் செய்த பாத்திரத்தில் நீரை கொண்டு வருவது சாத்தியமா? அது ஒருபோதும் சாத்தியம் கிடையாது. பச்சை மண்ணில் பாத்திரம் செய்வது சரிதான், ஆனால் அதில் நீரை பிடிப்பது என்பது இயலாத காரியம். அதை சுட்டு எடுத்தால்தான் அதில் நீரை வைக்க முடியும். அது பச்சையாக இருந்தால் அதில் நீரை எடுத்தால் அது உடனே களைந்து உதிர்ந்து போய்விடும். அதில் நீர் முகப்பது என்பது சாத்தியமே படாத ஒன்று. அது பச்சை மண்ணில் நீர் எடுப்பது, பச்சை மண்ணால் செய்த பாத்திரத்தில் நீர் எடுப்பது சாத்தியமில்லாதது என்பதனை திருவள்ளுவரே ஒரு ஓமானத்தில் சொல்லுகிறார், ஒரு திருக்குறளில் ஓமானமாக ஆக்கி சொல்கிறார். சளத்தால் பொருள் செய்து ஏமாறுதல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியற்று என்று சொல்கிறார். வஞ்சகத்தால் பிறருடைய பொருளை அபகரித்து செல்வம் சேர்த்து அந்த செல்வத்தை தனக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒருவன் கருதுவது எதை போன்றது என்றால், சுடப்படாத மண் பாத்திரத்திற்குள் நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதை போன்றது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வஞ்சகத்தால் திரட்டக்கூடிய பொருள், பிறரை ஏமாற்றி பறிக்கக்கூடிய பொருள் செல்வம் நிலைத்து இருக்காது. அதை பாதுகாத்து தனக்கு பாதுகாப்பு நிதியாக வைத்துக் கொள்ள கருதுவது பச்சை மண்களத்திற்குள், சுடப்படாத மண்களத்திற்குள் நீரை சேர்த்து வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுவது போன்றது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆக சுடப்படாத மண் பாத்திரத்திற்குள் நீர் நிற்காது, அது எடுக்க முடியாது, நீர் எடுக்கவே முடியாது, சாத்தியமே அற்றது. ஆனால் சாத்தியம் அந்த செயலை ரேணுகாதேவி செய்து கொண்டிருந்தாள், தினமும் செய்து கொண்டிருந்தாள். காரணம் என்னவென்றால், அவள் செய்த அந்த பச்சை மண் பாத்திரத்திற்குள் நீர் அவ்வாறு கொல்லப்பட்டு அது கீழே போகாமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவளுடைய கற்புத்திறன் என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய கற்பின் சக்தியால் பச்சை மண் பாத்திரம் நீரை கொள்ளக்கூடிய பாத்திரமாக அது கலைந்து உதிர்ந்து போக முடியாதபடி திறன் வாய்ந்ததாக மாறியது என்று அவளுடைய கற்பின் திறன் மேம்படுத்தி சொல்லப்படுகிறது. அவ்வா அந்த அளவுக்கு அவள் சிறந்த கற்புத்திறன் வாய்ந்தவளாக இருந்திருக்கிறாள். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் தண்ணீர் எடுக்க போன அவள் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. சமதக்கின் முனிவர் காத்திருந்து காத்திருந்து பார்க்கிறாள் தன் மனைவி வந்தபாடில்லை. வழக்கமாக சரியான நேரத்திற்கு நீர் கொண்டு வந்து விடுவாளே, இன்றைக்கு ஏன் நீர் கொண்டு வரவில்லை என்று அவர் அங்கே போகிறார். அங்கு அவள் அந்த நதிக்கரையில் மிகவும் சஞ்சலத்திற்குள்ளாகி சோகத்திற்குள்ளாகி அமர்ந்திருக்கிறாள். ஏதோ குற்றம் செய்து விட்டவள் போன்ற ஒரு பதைப்பு அவளுக்கு தோன்றுகிறது. என்ன நடந்தது என்பதை இவர் தூரத்தில் இருந்தே உணர்ந்து கொள்கிறார். அவருக்கு இதற்கு முன்பு என்ன நடந்தது என்பது ஒரு அந்த சமதக்கினி முனிவருக்குள் மனக்காட்சியாக தோன்றிவிடுகிறது. ஏன் அவள் நீர் கொண்டு வரவில்லை என்பதற்கான காரணம் இவருக்கு தெரிந்து விடுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், அன்றைக்கு அவள் பிடித்த அந்த மண்பானின் இருக்கவில்லை. அவள் செய்த அந்த மண் பாண்டம் நீரை முகக்கும் போது அது அப்படியே உதிர்ந்து போய்விடுகிறது. அந்த நீர் பட்டவுடன் அது கரைந்து போய்விடுகிறது. அன்றைக்கே அது அவ்வாறு நடக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்னவென்றால், அவள் அன்றைக்கு அந்த நீரை முகக்கும் போது பாத்திரம் மண்ணால் பாத்திரம் செய்து அந்த நதி கரை ஓரத்திலிருந்து நீரை முகக்கும் போது அந்த தெளிந்த நதி நீரில் ஒரு பிம்பம் தோன்றுகிறது. அது ஒரு கந்தர்வன் ஒருவனுடைய பிம்பம். கந்தர்வன் என்பவன் வானுலகத்தை சார்ந்த ஒரு தேவ இனத்தை சார்ந்தவன். அவர்களுள் ஒருவன் அந்த கந்தர்வன். கந்தர்வர்கள் மிகவும் கவர்ச்சிகரமான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். அழகின் ஒட்டுமொத்த வடிவமாக காட்சியளிக்கக்கூடியவர்கள் கந்தர்வர்கள். அந்த கந்தர்வர்களுள் ஒருவன் ஆகாய மார்க்கமாக அப்படி பறந்து செல்கிறான். அப்படி பறந்து செல்லக்கூடிய கந்தர்வனுடைய தோற்றம் அந்த தெளிந்த நீரில் பிரதிபலிக்கிறது. அந்த தோற்றத்தை இவள் பார்க்கிறாள், தெளிந்த நீரில் பார்க்கிறாள். அவள் அண்ணாந்து பார்க்கவில்லை, அந்த நீரில் தான் அவனுடைய தோற்றத்தை அவள் பார்க்கிறாள். பார்த்து அந்த வசீகர உருவத்தை பார்த்து அது அவனுடைய அந்த பேரழகை பார்த்து இவ்வளவு அழகானவனாக ஒருவன் வானத்தில் பறக்கிறானே என்று அவ்வளவுதான் அவள் மனத்தில் நினைத்தாள். வேறு என்று வேறு ஒன்றும் அவள் விகாரமாக நினைக்கவில்லை. இவ்வளவு அழகான ஒருவன் ஆகாயத்தில் பறந்து செல்கிறானே என்றுதான் அவள் அதுவும் அந்த நீரின் பிம்பத்தை பார்த்துதான் நினைத்தாள். அவ்வளவுதான் அந்த நினைப்பு வந்ததுதான் தாமதம். அடுத்த கணத்தில் அவள் பிடித்து வைத்திருந்த அந்த மண்பாண்டம் கலைந்து உதிர்ந்து போய்விட்டது. அதன் பிறகு அவள் எவ்வளவோ தடவை மீண்டும் மீண்டும் அங்கு இருந்தபடியே அந்த பாண்டத்தை உருவாக்கி உருவாக்கி பார்க்கிறாள். அது ஒன்றும் நிற்கவில்லை, அது கலைந்து போய்கொண்டே இருக்கிறது. அவளால் நீர் எடுக்க முடியவில்லை. அவ்வாறு அவள் தவித்து கொண்டு இருக்கிறாள். அவள் அங்கு அவ்வாறு தவித்து கொண்டு இருப்பதை அதற்கான காரணம் என்ன என்பதை சமதக்கினி முனிவர் உணர்ந்து விடுகிறாள். அவள் கற்பு தவறிவிட்டாள் என்று இவர் முடிவு கட்டி விடுகிறார். கற்பு தவறியவள் தனக்கு இனிமேல் மனைவியாக இருக்க முடியாது என்று இவர் முடிவு எடுத்துக்கொண்டு தன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து அமர்ந்து விடுகிறாள். அமர்ந்து கொள்கிறார். மகன் வருகிறான், பரசுராமன் வருகிறார். இவர் இவர் அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். மகன் பரசுராமன் வருகிறார். பரசுராமன் அப்போது வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞன். அவன் வருகிறான். தந்தை மட்டும் ஆசிரமத்தில் இருக்க தாயை காணாமல் அம்மா எங்கே என்று கேட்கிறான். அதற்கு சமதக்கினி முனிவர் சொல்லுகிறார், உன் தாய் நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறாய், நீ இப்போது நான் சொன்ன சொல்லை தட்டாமல் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவள் அங்கே இருக்கிறாள், நீ சென்று அவளுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு என் தலை என் முன்பு வந்து அவளுடைய தலையை நீ வைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். தந்தையே, உங்கள் உத்தரவை ஏற்று நான் அவ்வாறே செய்கிறேன் என்று இவன் போகிறான். போனவன் தாயிடம் என்ன ஏது என்று எதுவுமே கேட்கவில்லை. தந்தையின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் சென்றவன் தாயின் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து தந்தையின் முன்பு வைத்து விடுகிறான். தந்தைக்கு ஆச்சரியம், தன் மகன் அவ்வளவு தூரம் தந்தை சொல் கடவாத சற்புத்திரனாக இருக்கிறானே, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை நிறைவேற்றக்கூடிய மிகவும் சிறந்த உத்தம புத்திரனாக இருக்கிறானே என்று அவருக்கு ஆச்சரியம். எனவே மகனை மெச்சிக்கொண்டு தந்தையின் சொல்லை கேட்டு தாயின் தலையை வெட்டி கொண்டு வந்த தனையனே, உனக்கு என்ன வரவேண்டு கேள், நான் அதை தருகிறேன் என்று தன் மகனை மெச்சிக்கொண்டு அவனுக்கு வரம் கொடுப்பதற்கு கேட்கிறார். உனக்கு நான் நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன், என் தவசக்தியை பயன்படுத்தி உனக்கு அந்த வரத்தை நான் தருகிறேன், நீ கேள் என்று. உடனே பரசுராமன் என்ன கேட்கிறான் என்றால், இறந்து கிடக்கும் தன் தாய் உயிர் பெற வேண்டும் என்று கேட்கிறான். அவனுடைய தாய் என்பதில் வெளிப்படுகிறது, முதலில் தந்தையின் சொல்லை கடக்கக்கூடாது, தந்தையின் சொல்லை நிறைவேற்ற வேண்டும் என்ற தந்தை மீது வைத்த மரியாதை வெளிப்பட்டது. அதனால் அவன் போய் தாயின் தலையை வெட்டி வந்தான். இப்போது தந்தை வரத்தை வாங்க முயல்பவன் அந்த வரத்தின் மூலம் தன்னுடைய தாயின் உயிரையே திருப்பி கேட்கிறான். இதில் அவனுடைய தாய் அன்பு வெளிப்படுகிறது. எனவே தன் மகன் கேட்டபடியே அந்த ரேணுகாதேவியை உயிர்ப்பித்துக் கொடுக்கிறார் சமதக்கின் முனிவர். இப்படியாக ஒரு கதை இருக்கிறது. ஆக இவ்வளவு தூரம் தந்தை மீதும் தாய் மீதும் மரியாதையும் அன்பும் கொண்டவர் தான் இந்த பரசுராமர். இந்த பரசுராமர் சத்திரியர்கள் என்றாலே கசந்து வெறுப்பவர், அவர்களை கண்டு அருவறுப்பவர். அவர் இப்போது பாதையில் வருகிறார், இவர்களுக்கு இவர்கள் திரும்பி வரக்கூடிய ராமன் முதலியவர்கள் திரும்பி வரக்கூடிய பாதையில் எதிரே வருகிறார். இப்படி இவர்கள் மிதிலையிலிருந்து புறப்படும் போதே பரசுராமன் அங்கிருந்து வரத் தொடங்கிவிட்டான். இவர்கள் பாதையில் கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது இவர்களுக்கு சில துர் நிமித்தங்கள் தோன்றுகின்றன, சகுனங்கள், தீய சகுனங்கள் தோன்றுகின்றன. அந்த தீய சகுனங்களோடு சில நல்ல சகுனங்களும் கலந்திருக்கின்றன. அவற்றை பார்த்து முதலில் தசரதன் மன குழப்பம் அடைகிறான். பயணத்தை நிறுத்தி விடலாமா, தீய சகுனங்கள் எதிரே வருகின்றனவே, பயணம் செல்வதை தவிர்த்து விடலாமா என்று நினைக்கிறான். இந்த மாதிரியாக மன்னர்கள் செல்லும்போது தங்களோடு எப்போதும் நிமித்திக நிபுணர்களை கூட்டி செல்வது வழக்கம். சகுனம் போன்றவற்றை சொல்லி அதற்கான பலன் என்ன என்பதை கேட்பதற்கு வாய்ப்பாக நிமித்திகர்களை உடன் அழைத்து செல்வது வழக்கம். எனவே தன்னுடன் வந்த ஒரு நிமித்திகனிடம் தசரதன் கேட்கிறான், இவ்வாறு சகுனங்கள் துர்சகுனங்கள் வருகின்றனவே, இதனுடைய பலன் என்னவாக இருக்கும், ஏதாவது ஆபத்து வருமா, நாம் பயணத்தை நிறுத்தி விடலாமா என்று கேட்கிறான். அதற்கு அந்த நிமித்திகர் பதில் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், தீய சகுனங்கள் வருகின்றன உண்மைதான், கூடவே நல்ல சகுனங்களும் வருகின்றன, எனவே தீமை வரும், அந்த தீமையின் மூலம் நன்மையே பலனாக கிடைக்கும், அதனால் நாம் அஞ்ச வேண்டியதில்லை, நாம் தொடர்ந்து பயணிக்கலாம் என்று அவர் பலன் சொல்லுகிறார், அந்த சவுனங்களுக்கான பலன் சொல்லுகிறார். எனவே அவர் சொன்னதை கேட்டு, அந்த நிமித்திகர் சொன்னதை கேட்டு தசரதன் தன் பரிவாரத்தோடு தன் பிள்ளைகளோடு தன் மருமக்கள்மாரோடு அவன் பயணிக்கிறான், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம்தான் பரசுராமர் அங்கே ஆவேசமான ஒரு புயலை போல எதிரே வருகிறார். அவனுடைய கோவாவேசமாக அவர் வருவதை கண்டு தசரதன் அஞ்சுகிறார். ஏன் இவர் இவ்வாறு வருகிறார்? ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பவன் தசரதன். சத்திரியர்கள் மீது மிக உக்கிரமான கோபம் உடையவர் இவர். சத்திரியர்களுக்கும் இவருக்கும் ஒருபோதும் ஆகாது. இவர் எதிரே வருகிறார் என்றால் ஏதாவது வில்லங்கம் செய்யப்போகிறார் என்று தான் அர்த்தம். என்ன செய்ய போகிறாரோ என்று அஞ்சுகிறார். அதற்கேற்றபடியே அவர் வந்து சவால் விடுகிறார் ராமனுக்கு முன்பு நின்று. அது என்ன சொல்லி சவால் விடுகிறார்? ராமனுக்கு முன்பு நின்று அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த 105வது பாடல். மற்ற செய்திகள் எல்லாம் மற்ற பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பாடல்கள் எல்லாம் இதில் இந்த தொகுப்பு நூலில் இடம்பெறவில்லை. எதிரே வந்த பரசுராமர் ராமனை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்பதுதான் இந்த 105வது பாடல் சொல்லக்கூடிய செய்தி. இற்றோடிய சிலையின் திறன் அறிவன் இனி யான் உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான் அசை உடையேன் செற்றோடிய திரள்தோல் ஒரு தினவும் சிறிதுடையே மற்றோர் பொருள் இலையிங்கிதன் வரவென்றனன் உறவோன். இந்த இடத்தில் இந்த சந்தம் மிகவும் கவனிக்கத்தக்கது. பரசுராம படலம் என்று வரும்போதே காட்சி மாறுகிறது. அந்த காட்சி மாறும்போது பரசுராமர் அங்கு ஆவேசமாக வருகிறார். அவருடைய அந்த ஆவேசமான அந்த போக்குக்கு ஏற்ப தம்முடைய பாட்டின் சந்தத்தை மாற்றி அமைக்கிறார் கம்பர். இந்த பகுதியில் இந்த சந்தத்தில் பல பாடல்கள் இருக்கின்றன. நமக்கு இந்த தொகுப்பு நூலில் ஒரே ஒரு பாடல் தான் இருக்கிறது. நீங்கள் அந்த மூல நூலில் பார்த்தீர்கள் என்றால் பல பாடல்கள் வரிசையாக அடுத்தடுத்து வரும். அதை படிக்கும் போதே வரிசையாக அந்த பாடல்களை பல பாடல்களை படித்து வரும்போதே அந்த பரசுராமனுடைய ஆவேச உணர்ச்சியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவன் ஆவேசமாக அப்படி நடந்து வரக்கூடிய அந்த தோற்றமே நம் மனக்கண்பு முன்பு இந்த சந்தம் நமக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும். அந்த மாதிரியாக சந்தத்தை அமைத்திருப்பார். பின்கீழ் உற வென்றோ படி மேல்பால் உற வென்றோ என்கீரிய உயிரியாவையும் எமன்வா இட என்றோ புங்கீரிய குருதி புனல் பொழுகின்றது புறைய கண்கீரிய கணலான் முனி வியாதென்றயல் கருத போரின் இசை எழுகின்றதோர் மழுவின் சிகை புகைய தேரின் இசை மலை சூழ்வரு கதிரும் திசை திரிய நீரின் இசை வடவெங்கணல் நெடுவான் உற முடுகி பாரின் இசை வருகின்றதோர் படிவெஞ்சுடர் படர பழிப்புயம் உயர்திக்கிடை அடையப்புடை படர சூழிச்சடை முடிவென்றுட வயல்வெண்மதி தொத்த ஆழிப்புணல் புனல்காலன ஆகாயமும் அழியும் ஊழிக்கடை முடிவிற்றணி உலகம் உமைகேழ்வனை ஒப்ப ஊழிக்கடை முடிவிற்றணி உமைகேழ்வனை ஒப்ப. அப்படி பாடல்கள் அப்படியே வரிசையாக அந்த சந்தத்திலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு பாடல்தான் இந்த பாடல். இற்றோடிய சிலையின் திறம் அறிவன் இனி யான் உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான் அசை உடையேன் செற்றோடிய திரள்தோல் ஒரு சினவும் சிறிதுடையே மற்றோர் பொருள் இலையிங்கிதன் வரவென்றனன் உறவோன். ராமனை நோக்கிய அந்த பரசுராமன் சொல்லுகிறான். தசரத ராமனை நோக்கி பரசுராமன் சொல்லுகிறான். பரசு என்றால் அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதத்திற்கு பெயர். அது கோடரி வடிவத்தில் அமைந்திருக்கும். இப்போது நாம் கோடரி பயன்படுத்துகிறோம் அல்லவா மரங்களை பிளப்பதற்கெல்லாம். அதே வடிவத்தில் அமைந்திருப்பது தான் அந்த பரசு என்ற ஆயுதம். அது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பரசு போர்க்களத்தில் பயன்படும் விதமாக அதற்கேற்ற சிறப்புத்தன்மைகளோடு வடிவமைக்கப்பட்ட ஆயுதம் அது. அதை அவர் எப்போதும் கையில் கொண்டிருப்பார் என்பதனால் அவருக்கு அந்த பரசு என்ற அடை சேர்க்கப்பட்டு பரசுராமர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இப்படி ஆயுதத்தை சேர்த்து பெயரோடு சேர்த்து வழங்குவது ஒரு வழக்கம்தான். பரசு என்ற ஆயுதத்தை அவர் வைத்திருந்ததனால் பரசுராமன் என்று அவருக்கு பெயர். ராமனையும் ஆயுதத்தோடு சேர்த்து குறிப்பிடுவது வழக்கம். ராமனையும், இந்த அவதார புருஷனாகிய ராமனையும், கோதண்டம் என்னும் வில்லை அவர் கையில் வைத்திருந்ததனால் அவரை கோதண்ட ராமர், கோதண்ட ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அந்த ஆயுதத்தோடு சேர்த்து அவருடைய இயற்பெயரையும் இணைத்து வழங்குவது ஒரு வழக்கம் என்ற அடிப்படையில் இங்கு பரசு என்ற அந்த ஆயுத பெயர் அவருடைய பெயரோடு இணைத்து பரசுராமர் என்ற பெயரே அவருக்கு எங்கும் வழக்கத்தில் வந்துவிட்டது. அவர் அப்படிப்பட்ட அந்த பரசுராமர் கோதண்ட ராமரை நோக்கி சொல்கிறார், இற்றோடிய சிலையின் திற அறிவன், நீ முறித்து விட்டதாக சொல்லுகிறார்களே, அந்த வில்லின் திறம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிவேன். நீ மிகவும் பிரமாதமான காரியத்தை செய்துவிட்டாய், யாரும் சாதிக்க முடியாத சாதனையை செய்துவிட்டாய் என்று உன்னை இந்த உலகம் கொண்டாடுகிறது. நான் வரும்போதே அதை கேள்விப்பட்டுதான் வந்தேன். நான் அங்கு இருந்தேன், என்னுடைய இடத்தில் இருந்தேன், வெகு தூரத்தில் இருந்தேன். நீ வில்லை முறித்த ஓசை கேட்டது. அந்த ஓசை கேட்டவுடன் என்ன நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன். நீ வில்லை முறித்து விட்டாய், சிவதனுசை ஒடித்து விட்டாய் என்ற புகழ் எங்கும் பரவிவிட்டது அதற்குள்ளாக. ஆனால் அந்த சிலை எப்படிப்பட்டது என்பதை நான் அறிவேன். சிலை என்றால் வில் என்று அர்த்தம். அந்த சிலை எப்படிப்பட்டது, சிலையின் திறம் அறிவேன், அறிவன். இந்த பாடலில் அறிவன் என்று வந்திருக்கிறது. இப்போது நாம் அறிவேன் என்று பயன்படுத்துவோம், நெடிலாக பயன்படுத்துவோம். அறிவேன், நான் அறிவேன் என்று பயன்படுத்துவோம். பழைய இலக்கியங்களில் அறிவன் என்று வரும், அதுவும் இலக்கண ரீதியாக ஒரு முறையான பிரயோகம்தான். அறிவேன் என்று நாம் இப்போது சொல்கிறோம், அறிவன் என்று சொல்வதும் பொருந்தக்கூடியதான். செய்வேன் செய்வன், படிப்பேன் படிப்பெண் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த நெடிலாக பயன்படுத்தாமல் குறிலாக பயன்படுத்தலாம். ஏன் என்ற விகுதியை பயன்படுத்துவதற்கு பதிலாக என் என்ற விகுதியையும் பயன்படுத்தலாம். இரண்டுமே அந்த தன்மை வினையை குறிக்கும், தான் செய்வதை குறிக்கக்கூடியதுதான். எனவே இங்கு அறிவன் என்று சொல்கிறார், அறிவன், நான் அறிவேன் என்று அர்த்தம். சிலையின் திறம் அறிவேன், அந்த வில்லினுடைய திறத்தை நான் அறிவேன். இற்றோடிய சிலை, அது ஏற்கனவே இற்று போய்விட்ட சிலை, இற்று ஓடிய சிலை, இற்று முடிந்து போய்விட்ட சிலை என்று சொல்கிறார். இற்று ஓடுதல், ரொம்பவும் இற்று போய்விட்டது என்பதை சொல்வதற்காக அந்த ஓடிய என்ற வார்த்தையை இணைத்து சொல்கிறார். இற்ற சிலை என்று சொல்லலாம். இற்ற சிலை என்றால் இற்று போய்விட்ட சிலை, அது ஏற்கனவே பலகாலம் ஆகி இற்று போயிருக்கிறது என்று அர்த்தம். இருதல் என்றால் முறிதல் என்று அர்த்தம். இருதல் என்றால் இன்னொரு பொருள், இருதல் என்றால் முடிதல், இற்றுப்போதல் என்ற இன்னொரு வார்த்தையும் நாம் சொல்வோம். இரும்பு துருப்பிடித்து இற்றுப்போயிருக்கிறது என்று நாம் சொல்வோம். இந்த இடத்தில் இரண்டு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். இற்றோடிய சிலை, முறிந்திருக்கக்கூடிய வில் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ரொம்ப காலம் ஆனதனால் இற்றுப்போயிருக்கக்கூடிய சிலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இருதல் என்ற சொல்லுக்கு முறிதல் என்ற ஒரு பொருள் உண்டு. அந்த இட அந்த சொல்தான் இற்றோடிய என்று மாறியிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் முறிந்திருக்கக்கூடிய வில் என்று அர்த்தம். இற்றுப்போதல், அந்த இற்றுப்போதல், இந்த இரும்பு துடிப்பு துருப்பிடித்தல் என்ற பொருளை எடுத்துக்கொண்டால், அப்படி எடுத்துக்கொண்டாலும் அது பழுதாகி இருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது என்று பொருளை தருகிறது. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், இற்று போயிருக்கிறது என்ற பொருளை எடுத்துக்கொண்டாலும், முறிந்திருக்கிறது என்ற பொருளில் எடுத்துக்கொண்டாலும், அது ஒரு பலவீனமான சிலை, பலவீனமான வில் என்றுதான் பொருளை தருகிறது. அப்படிப்பட்ட வில்லினுடைய திறம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிவேன், எனக்கு அந்த வில்லை பற்றி நன்றாக தெரியும் என்று சொல்கிறார். இவருக்கு அந்த வில்லை பற்றிய செய்தி எப்படி தெரியும் என்றால், இவர் அந்த வில்லோடு ஏற்கனவே பரிச்சயம் உடையவர். அது ஒரு கதை இருக்கிறது, இந்த வில்லுக்கு ஒரு கதை இருக்கிறது, இந்த ராமன் முடித்தானே இந்த திரு சிவ தனுஷுக்கு ஒரு கதை இருக்கிறது. அது எங்கிருந்து வந்தது, எப்படி சனக மகன் சனக மகாராசனிடம் வந்து சேர்ந்தது என்பதற்கு ஒரு கதை இருக்கிறது. இந்த கதையை நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆனாலும் இங்கு மீண்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. இந்த செய்தி பரசுராமனுக்கு தெரியும், இந்த வில் எப்படிப்பட்ட வில் என்று பரசுராமனுக்கு தெரியும். இந்த வில்லை செய்தவர், இந்த சிவதனுசுவை செய்தவர் யார் என்று கேட்டால் விஸ்வகர்மா என்ற தேவ தச்சர். தேவதச்சர் என்பவர் மிகவும் வல்லமை மிக்கவர். அவர்தான் தேவலோக பட்டணங்களை எல்லாம் இந்திரபுரியை எல்லாம் உருவாக்கியவர். அந்த தேவதச்சர் விஸ்வகர்மா என்பதனால்தான் இப்போது அந்த தச்சு வேலை செய்யும் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களை குறிப்பிடுவதற்கு விஸ்வகர்ம சமூகத்தவர் என்று தங்களை குறித்து கொள்கிறார்கள். அந்த விஸ்வகர்மாவின் வழியில் தாங்கள் வந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக தங்கள் சமூகத்தை குறிப்பதற்கு அந்த தச்சு வேலை செய்பவர்கள் தங்கள் சமூகத்தை அந்த பெயரால் குறித்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்போது அந்த பெயரால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களை குறித்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பொதுவாக தச்சர்கள் என்று நாம் சொல்லுவோம் அவர்களை. இன்னும் வேறு பெயரும் குறிப்பிடுவோம், ஆசாரியார்கள், ஆசாரிகள் என்று நாம் குறிப்பிடுவோம். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் விஸ்வகர்மாக்கள் என்று தங்களை குறித்துக் கொள்வார்கள். காரணம், இந்த விஸ்வகர்மா என்பவர் மிகச்சிறந்த திறன், தச்சு வேலை திறன் உடையவர். தச்சு வேலை என்றால் வெறும் மர வேலைகள் மட்டுமல்ல, மாளிகைகளை உருவாக்கக்கூடியது, தங்க ஆபரணங்களை உருவாக்கக்கூடிய வேலை, எல்லா விதமான அந்த கலை நுட்ப திறன்கள், கட்டட நுட்ப திறன்கள் எல்லாம் வாய்ந்தவர் அந்த விஸ்வகர்மா. அவர் ஒரு நேரத்தில் தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்தி, கலை திறன் அனைத்தையும் பயன்படுத்தி இரண்டு விற்களை செய்கிறார். இரண்டு விற்களை அவர் உருவாக்குகிறார். அந்த இரண்டு விற்களை உருவாக்கிய அவர் உலகத்திலேயே அதி உன்னதமான வில்லாயுதங்கள் இவை, இவற்றிற்கு இணை எவையுமே இல்லை, இவற்றை நான் உருவாக்கி இருக்கிறேன், இவற்றை தகுந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நான் சாதாரணமானவர்களுக்கு கொடுத்துவிடக்கூடாது என்று கருதி அந்த விற்களில் ஒன்றை சிவனிடம் கொடுக்கிறார், இன்னொன்றை திருமாலிடம் கொடுக்கிறார். இந்த வில்லாயுதங்களை வைத்திருக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் இந்த இருவரும் தான், மும்மூர்த்திகளில் இந்த இருவரும் தான் அதற்கான தகுதி உடையவர்கள் என்று கருதி அந்த இரண்டு வில்லையும் இரண்டு பேரிடமும் ஒப்படைத்து விடுகிறார். அவர்களும் அதை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். அதில் அந்த வில்லை பயன்படுத்தி, விஸ்வகர்மா வடித்து கொடுத்த அந்த வில்லை பயன்படுத்தி சிவபெருமான் திரிபுர சங்காரம் செய்தார். அதன்பின் தக்ஷனுடைய யாகத்திற்கு சென்று அந்த யாக வேள்வியை அழித்து வெற்றி வாகை சூடினார் என்ற செய்தி வருகிறது. அந்த வில்லை சிவன் பயன்படுத்துகிறார், இரண்டு முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். ஒன்று, திரிபுர அசுரர்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறார். அடுத்து, தக்ஷ யாகத்தில் அந்த யாகத்தில் கூடியிருந்தவர்களை எல்லாம் சிதறடிப்பதற்கு பயன்படுத்துகிறார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அது தனி புராண கதை. அவ்வாறாக அவர் இரண்டு விதத்தில் இரண்டு காரியங்களுக்காக அதை பயன்படுத்தி கொண்டார் என்ற செய்தி புராணங்களில் வருகிறது. திருமால் தன்னுடைய வில்லை அப்படியே வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் ஆகிறது. இவர்கள் இரண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு ஆயுதம் அந்த வில்லாயுதம் கையில் இருப்பதனால் இந்த இரண்டு வில்லில் எது வலிமை வாய்ந்த வில், இரண்டு பேரும் ஒரே நிபுணரால் செய்யப்பட்ட வில்லை கையில் வைத்திருக்கிறார்களே, வில் இரண்டுமே ஒரே வலிமை வாய்ந்தவைத்தான். அந்த ஒரே வலிமை வாய்ந்த அந்த வில்லை வைத்திருக்கக்கூடிய அவர்களில் யார் வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று பிரமன் நினைக்கிறான். மும்மூர்த்திகளில் ஒருவராகிய பிரம்மன் நினைக்கிறார். எனவே அவர் தந்திரமாக இந்த இரண்டு பேருக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுகிறார். திருமாலுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுகிறார். நீங்கள் இரண்டு பேரும் ஒரே தன்மை வாய்ந்த, ஒரே விதமாக வடிக்கப்பட்ட, மிக பிரமாண்டமான பேராற்றல் வாய்ந்த வில்லை வைத்திருக்கிறீர்கள். இந்த இரண்டு விற்களில் எது வலிமை வாய்ந்த வில் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் நீங்கள் இரண்டையும் கொண்டு போரிடுங்கள் என்று அவர்களுக்கு இடையே போரை மூட்டி விடுகிறார். பிரம்மன் இதை தந்திரமாக செய்ததாக புராணங்களில் வருகிறது. அந்த செய்தியை நமது கம்பர் ஒரு பாட்டில் பாடுகிறார். இரண்டு பேரும் சண்டையிடுகிறார்கள், விஷ்ணுவும் சிவனும் சண்டையிடுகிறார்கள். அவர்கள் சண்டையிடக்கூடிய அந்த செய்தியை ஒரு பாடலில் சொல்லுகிறார் கம்பர். அங்குதான் அந்த பாடல் இங்கு இடம்பெறவில்லை. அது பரசுராமர் சொல்லக்கூடிய அந்த முன்கதை பகுதியில் வரக்கூடிய பாடல் அது. அதுவும் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலை இந்த தொகுப்பு நூலில் தொகுப்பாசிரியர் எடுத்து கொடுக்கவில்லை. அதில் ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார் கம்பர். அதில் கம்பருடைய அந்த சமய பொதுத்தன்மை, திருமாலையும் சிவனையும் பேதித்து பார்க்காமல், அதாவது இரண்டு வேறு வேறாக இரண்டு வேறு வேறு கடவுள்களாக காணாமல், இரண்டு பேரும் மூல நிலையில் ஒருவர்தான் என்பதை குறிப்பதற்கு ஒரு வாசகத்தை கம்பர் பயன்படுத்துகிறார். இரண்டு பேரும் இட போகிறார்கள் என்ற செய்தியை சொல்ல வருகிறார். இரண்டு பேரும் சண்டையிடுகிறார்கள், அந்த சண்டையில் திருமால் வெற்றி பெறுகிறார், சிவன் தோற்க போகிறார் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அந்த கதையின் போக்கில் என்ன முடிவு ஏற்படும் என்றால், சிவனை விட திருமால் உயர்ந்தவன் என்ற ஒரு முடிவு ஏற்படும். ஆனால் அந்த முடிவுக்கு முன்னதாகவே கம்பர் ஒரு செய்தி சொல்லிவிடுகிறார். இப்படி நீங்கள் இப்படி கதையில் முடிவு அப்படி அமைவதனால் சிவனை விட திருமால் உயர்ந்தவன், திருமாலை விட சிவன் தாழ்ந்தவன் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. இது அவர்கள் நடத்தக்கூடிய லீலைகள், வெறுமனே உலகத்தவர்களுக்காக அவர்கள் நடத்தக்கூடிய லீலைகள் தான். அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு திருவிளையாடல் தான். மூல நிலையில் அவர்கள் இருவரும் ஒருவர் தான் என்பதை முன்னமே உணர்த்தி விடுவதற்காக, யாரினும் உயர்ந்த மூல தொருவராம் இருவர் என்ற சொற்றொடரை கம்பர் பிரயோகிக்கிறார். யாரினும் உயர்ந்த மூல தொருவராம் இருவர், மூலத்து ஒருவராம் இருவர். அவர்கள் மூல நிலையில், அடிப்படையான அந்த மூல நிலையில், ஆதி நிலையில் அவர்கள் ஒருவர் தான். அவர்கள் தான் அந்த மூல நிலையில் ஒருவராக இருக்கக்கூடிய அவர்கள் தான் இரண்டு வடிவங்களாக இருக்கிறார்கள், சிவனாகவும் திருமாலாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்போது சண்டையிடப் போகிறார்கள் என்று கம்பர் சொல்லிவிட்டு கதையை, அவர்கள் சண்டையிட்ட கதையை சொல்லுகிறார். அங்கு அந்த கம்பர் அந்த வாசகத்தை பயன்படுத்தியது கம்பருடைய மனக்கருத்து எப்படிப்பட்ட கருத்தாக இருந்தது, அவர் எத்தகைய கடவுட்கொள்கை உடையவராக இருந்தார், அவர் தனித்தனி கடவுள்களிடையே தனித்தனியே பேதம் பார்த்து பல்வேறு தெய்வங்களை கற்பித்து கொண்டு இந்த கடவுள் உயர்த்தி அந்த கடவுள் தாழ்த்தி என்றெல்லாம் நினைக்காதவராக, மூலத்தில் எல்லாம் ஒன்றுதான், பரம்பொருள் ஒன்றுதான் என்ற கோட்பாடு உடையவராக அவர் இருந்தார் என்பதை அந்த சொற்றொடரில் நாம் புரிந்து கொள்கிறோம். மூலத்தொருவராம் இருவர், மூல நிலையில் ஒருவராக இருக்கக்கூடிய இருவர், அந்த சிவனும் திருமாலும் சண்டையிடத் தொடங்குகிறார்கள். அந்த சண்டையில் திருமால் சிவன் வைத்திருந்த வில்லை சற்று முறித்து விடுகிறார். அவர் ஒரு உங்காரம் செய்கிறார், ஒரு ஆவேச முழக்கம் செய்கிறார் திருமால். அதில் சிவன் வைத்திருந்த அந்த வில் கொஞ்சம் முறிந்து போய்விடுகிறது. முறிந்து போனவுடன் சிவன் போரை நிறுத்தி விடுகிறார். அதன் பிறகு திருமாலும் போரை நிறுத்தி விடுகிறார். அப்படி போரை நிறுத்தி அதன் பிறகு இரண்டு பேரும் சமாதானமாகி விடுகிறார்கள் என்று கதை வருகிறது. அப்படி போர் சமாதானமான பிறகு அந்த முறிந்து போன வில்லை சனகனுடைய முன்னோர்களில் ஒருவனுக்கு சிவன் கொடுத்து விடுகிறார். தன்னிடம் இருந்த அந்த வில்லை சனகனுடைய முன்னோருக்கு ஒருவனிடம் கொடுத்து விடுகிறார். அதுதான் சனகன் காலம் வரைக்கும் சனகனிடமே இருந்து வருகிறது. அதைத்தான் போய் ராமன் முறித்து விட்டு வந்தான். அந்த வில் ஏற்கனவே முறிந்த வில், சிவன் தனது கையில் வைத்து திருமாலோடு சண்டையிட்ட போது அந்த திருமாலினுடைய ஆவேசத்தை தாங்க முடியாமல் சற்று முறிந்து போன வில். ஆக அந்த வில் அங்கு வந்து சேர்ந்து விட்டது, சனகனிடம் வந்து சேர்ந்து விட்டது. அதை ராமன் முறித்திருக்கிறான். அது ஒரு பக்கம். இன்னொரு வில் இருந்ததே திருமாலிடம் இருந்த வில், அந்த வில்லை திருமால் இந்த பரசுராமனுடைய தாத்தாவுக்கு கொடுத்து விட்டார். பரசுராமனுடைய தந்தை ஜமதக்கினி, ஜமதக்கினியினுடைய தந்தை இரிசிக முனிவர். அந்த இரிசிக முனிவரிடம் திருமால் அந்த வில்லை சேர்த்து விட்டார். இதை நீர் வைத்துக் கொள்ளும் என்று கொடுத்து விட்டார். ஆக பரசுராமரின் தாத்தாவிடம் இருந்த அந்த வில்லை சமதக்கினி முனிவர் தன் தந்தையிடம் இருந்து பெற்று பரசுராமனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போது அந்த வில் பரசுராமனிடம் இருக்கிறது. அந்த வில்லை கையில் எடுத்துக்கொண்டு இப்போது பரசுராமர் ராமனுக்கு எதிரே வருகிறார். சிவதனுசை முறித்துவிட்டு வந்த ராமனுக்கு எதிரே திருமாலின் தனுசை தூக்கி கொண்டு பரசுராமர் வருகிறார். வந்து நின்று பேசுகிறார் ராமனை நோக்கி, இற்றோடிய சிலையின் திறன் அறிவன், ஏற்கனவே முறிந்து போய்விட்ட வில், அந்த வில்லினுடைய ஆற்றலை நான் அறிவேன். அதைத்தான் நீ முறித்திருக்கிறாய். அதை குறித்து நீ பெருமை பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. அதை குறித்து உன்னை மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டாடுவதற்கு தேவையில்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே முறிந்து போனது. அதை முறித்தது ஒரு பிரமாதமான காரியம் அல்ல. அதை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். இனி யான் உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான் நசை உடையேன். பொற்றோல் வழி என்றால் பொன், நல்ல அழகான தோள்கள் என்று அர்த்தம். பொன் கூட்டல் தோல் சேரும் போது பொற்றோல் என்று வருகிறது. பொன் என்றால் அழகு என்று அர்த்தம். அழகான தோள்களை உடைய வலிமையை நிலை சோதனை, வலிநிலை சோதனை, வலிநிலை அந்த தோள்களில் பொருந்தி இருக்கக்கூடிய வலிமையின் நிலைமையை சோதனை செய்வதற்காக நான் ஆசை உடையவனாக இருக்கிறேன். யான் உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான் நசை உடையேன். எல்லோரும் உன்னுடைய தோல் வலிமை மிக சிறந்தது என்று நீ அந்த சிவதனுசை முறித்ததை காரணமாக கொண்டு உன்னை பாராட்டுகிறார்கள். சிவதனுசையை முறித்து விட்டான், அவனுடைய தோள் ஆற்றலை என்னவென்று சொல்வது என்று உன்னை பாராட்டுகிறார்கள். அது உன்னுடைய தோள் வலிமைக்கு சரியான சோதனை ஆகாது. நீ சிவதனுசை முடித்தது சரியான சோதனை ஆகாது. நான் வேறு சோதனை உனக்கு வைக்கப் போகிறேன். அந்த சோதனை செய்யக்கூடிய ஆசை எனக்கு இருக்கிறது என்று இந்த அடியில் சொல்கிறார். யான் உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான் நசை உடையேன். யான் உன் பொற்றோல் வழி, பொன்மயமான உன்னுடைய அந்த தோல் வலிமையின் நிலையை சோதனை புரிவான் என்பது புரிவதற்கு என்ற பொருளில் வருகிறது. அது வான் எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். புரிவான் என்றால் புரிவதற்கு என்று அர்த்தம். செய்வான் வந்தான் என்றால் செய்வதற்கு வந்தான் என்று அர்த்தம். உண்பான் போனான் என்றால் உண்பதற்கு போனான் என்று அர்த்தம். இந்த வான், பான், பாக்கு என்று மூன்று வினையெச்ச விகுதிகள் உண்டு. அவையெல்லாம் அந்த கூ என்ற பொருளில் வரும். எழுதுவான் பேனாவை எடுத்தான் என்றால் எழுதுவதற்கு பேனாவை எடுத்தான் என்று பொருள். அந்த வான் என்பது அந்த கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவின் பொருளை தந்து வரும், அது எச்ச பொருளை தரும். அதே போல சோதனை புரிவான் என்றால் சோதனை புரிவதற்கு என்று அர்த்தம். யான் உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான், உன்னுடைய பொன்மயமான தோள்களினுடைய வலிமையின் நிலைமையை சோதனை புரிவதற்கு நசை உடையேன். ஆசை உடையேன் என்று சொல்கிறார். நசை என்றால் ஆசை என்று பொருள். நசை, இது இந்த நசை என்ற வார்த்தையை பாரதியும் பயன்படுத்தியிருக்கிறார், ஆசை என்ற பொருளிலேயே பயன்படுத்தியிருக்கிறார். அந்த பாடல் நீங்கள் எல்லோரும் கேட்ட பாடல்தான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதியில் எறிவதுண்டோ என்ற பாடலில் சரணத்தில் வரும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டே, நசையரு மனங்கேட்டே, நித்தம் நவமெனச் சுடர்தரு உயிர் கேட்டே, தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடுநல் அகங்கேட்டேன், அசைவரும் அதிகேட்டே, இவை அருள்வதில் உனக்கெதும் பிழை உனக்கெதும் தடை உள்ளதோ என்று அந்த சரணம் அமையும். அதில் நசையரு மனங்கேட்டேன் என்று பாரதி பாடியிருப்பார். நசை அரு மனம், நசை அரு மனம் என்றால் ஆசையற்ற மனம் என்று அர்த்தம். அங்கு நசை என்பதை ஆசை என்ற பொருளில் பாரதி கையாண்டு இருக்கிறார். அதே பொருளில் தான் இங்கு வந்திருக்கிறது. சோதனை புரிவான் நசை உடையேன் என்றால், நான் உன்னுடைய தோளின் வலிமையை சோதனை செய்வதற்கு ஆசை உடையவனாக இருக்கிறேன். செற்றோடிய திரள்தோல் ஒரு தினவும் சிறிதுடையேன். அது மட்டுமல்ல, என் தோள்களில் தினவும் இருக்கிறது, என் தோளில் தினவும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்கிறார். தன் தோள்களை பற்றி தானே பாராட்டி சொல்கிறார். செற்றோடிய திரள் தோல் ஒரு தினவு என்று சொல்கிறார். ராமனுடைய தோள்களை பற்றி சொல்லும் போது பொற்றோள் என்று சொல்கிறார். தன்னுடைய தோள்களை பற்றி சொல்லும் போது செற்றோடிய திரள் தோல் என்று சொல்கிறார். ராமனுடைய தோள்களை வர்ணிக்கும் போது அதனுடைய அழகை மட்டுமே வர்ணிக்கிறார். அந்த தோளுக்கு வீரத்தை குறிக்கக்கூடிய அடை எதுவும் அவர் சேர்க்கவில்லை. உன் தோள் வெறுமனே அழகான தோள்தான், ஆனால் என்னுடைய தோள்களோ வீரம் செறிந்த தோள்கள், ஆற்றல் மிகுந்த தோள்கள் என்பதை குறிப்பதற்காக செற்றோடிய திரள் என்று சொல்கிறார். செறுதல் என்றால் கொல்லுதல் என்று அர்த்தம். செற்று ஓடுதல் என்றால் செற்று கொன்று, அதாவது பிறரையெல்லாம் கொன்று புகழில் மேம்பட்ட திரண்ட தோள் என்று தன்னுடைய தோள்களை தானே குறித்து கொண்டு, அப்படிப்பட்ட தோள்களில் பொருந்திய தினவும் நான் கொஞ்சம் கொண்டிருக்கிறேன். தினவு என்றால் ஒரு விதமான அரிப்பு, உள்ளுக்குள் வரக்கூடிய அரிப்பு. அரிப்பு என்றால் மேலே வரக்கூடிய அந்த அந்த கிருமிகளால் வரக்கூடிய அரிப்பு அல்ல, அந்த அரிப்பு அல்ல, இது தினவு. இது தினவு எடுக்கிறது என்று சொல்வார்கள். தோள்கள் தினவு எடுக்கின்றன. போர்கள் போர் போர் செய்யாமல் அந்த வீரனுடைய தோள்கள் தினவு எடுக்கின்றன என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திரைப்படங்களை எல்லாம் அத்தகைய வசனங்கள் பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தினவு என்றால் அது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அந்த தவிப்பு, அதுதான் தினவு. அது மனத்தளவிலும் இருக்கலாம், உடல் அளவிலும் இருக்கலாம். உடல் அளவில் தோள்கள் தினவு எடுக்கிறது என்றால் எவனிடமாவது சண்டை போட வேண்டும், சும்மா இருக்க முடியவில்லை, தன்னுடைய அந்த வீர தீரத்தை காட்டி எவனையாவது அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற ஒரு தவிப்பு, தன்னுடைய அந்த பலம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த வேகம், அதை குறிப்பதுதான் அந்த திணவு. தோள் திணவு என்பது அதைத்தான் குறிக்கிறது. அது மனத்திலும் சிலருக்கு திணவு இருக்கும், அது வெவ்வேறு விதங்களில் திணவு இருக்கும். சிலருக்கு புத்தகம் படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. புத்தகம் ஒரு நாள் படிக்காவிட்டாலும் மனதுக்குள் அந்த திணவு, புத்தகம் ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது படிக்கிறதுக்கு கிடைக்காதா என்ற திணவு உருவாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் திணவு. சிலருக்கு இசை கேட்பதில் திணவு இருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயம் சார்ந்து திணவுகள் இருக்கும். இது போர் சார்ந்த திணவு. அது ஆற்றலை குறிக்கக்கூடியது என்பதனால் தோளில் அந்த திணவு உருவாவதாக சொல்வது ஒரு மரபு. அந்த தோள்கள் அப்படியே துடித்து எவனிடமாவது போய் முட்டி மோத வேண்டும் என்ற ஒரு வெறி வருவது, அதைத்தான் தோள்கள் திணவு எடுப்பது என்று சொல்வது. அந்த தோள் திணவு எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய தோளை தானே வர்ணித்து கொண்டு, செற்றோடிய திரள் தோளோடு, செற்று ஓடிய, செறுதல் என்றால் அழித்தல், அதில் இருந்து செற்று என்ற இறந்த கால வினையெச்சம் வருகிறது. அவ்வாறு நான் அழித்து யாரை செற்று என்றால் பல்வேறு அரசர்களை நான் ஏற்கனவே கொன்றிருக்கிறேன். அவ்வாறு கொன்று ஓடிய திரள்தோல், ஓடுதல் என்பது இந்த இடத்தில் மேம்படுதல், வீரத்தால் மேம்படுதல். அப்படி கொன்று மேம்பட்ட திரண்ட தோள்களில் உருகின்ற வந்து பொருந்துகின்ற தினவும் சிறிது உடையேன், தினவும் கொஞ்சம் இருக்கிறது. நான் ஏற்கனவே எத்தனையோ அரசர்களை கொன்றுவிட்டேன், 21 தலைமுறைகள் தொடர்ந்து இந்த சத்திரிய அரசர்களை வேரறுத்திருக்கிறேன், என் தினவெல்லாம் தணிந்து விட்டது, ஆனாலும் கொஞ்சம் தினவு இருக்கிறது என்று சொல்கிறார். அதில் எதை அவர் குறிப்பாக உணர்த்துகிறார் என்றால், நான் உன்னிடம் சண்டையிட வந்திருக்கிறேன் என்று உணர்த்துகிறார். நான் உன்னை சோதனை செய்ய மட்டும் வரவில்லை, உன்னிடம் சண்டையிடவும் வந்திருக்கிறேன், உன்னிடம் சண்டையிடுவதற்கு என் தோள்கள் தினவெடுக்கின்றன என்பதையும் இங்கு குறித்து விடுகிறார் பரசுராமர். செற்றோடிய திரள்தோல் ஒரு தினவும் சிறிதுடைய மற்றோர் பொருள் இலை இங்கிதேன் வரவு என்றனன் உறவோ. எனக்கு மற்ற நான் வந்த வரவுக்கான காரணம் மற்ற ஒன்றும் இல்லை, மற்ற ஓர் பொருள் இல்லை, மற்ற ஒரு காரணமும் இல்லை, மற்றொரு விஷயமும் இல்லை, இங்கிது என் வரவு, இதுதான் என்னுடைய வரவுக்கான காரணம் என்றனன் உறவோன் என்று சொன்னான். உறவோன் ஆகிய உறவோன் என்றால் வலிமை வாய்ந்தவன் என்று அர்த்தம். உரம் என்ற அந்த சொல்லிலிருந்து உறவோன் என்ற அந்த ஆண்பால் சொல் உருவாகிறது. உரம் என்றால் வலிமை, நெஞ்சு உரம் வாய்ந்தவன் என்று சொல்கிறோம் அல்லவா, உரம் என்றால் வலிமை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவன் என்பதனால் அவனை குறிப்பதற்கு உறவோன் என்ற சொல்லை, அந்த பரசுராமனை குறிப்பதற்கு உறவோன் என்ற சொல்லை கம்பர் பயன்படுத்துகிறார். அந்த பரசுராமன், நான் வந்ததற்கான காரணம் என்னவென்றால், உன்னுடைய தோல் ஆற்றலை நான் சோதனை செய்ய வேண்டும், அதற்கு நான் ஒரு வில் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செய்தியெல்லாம் முந்திய பாடல், இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடல்களில் வருகிறது. இவர் ஒரு வில்லோடு வருகிறார், அந்த திருமாலின் கையில் இருந்த வில்லோடு வந்திருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் பிற பாடல்களில் இருந்தும் இதற்கு முந்திய பாடல்களில் இருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அதையெல்லாம் உட்படுத்தி நான் சொல்கிறார் இந்த பாடலில், உன்னுடைய தோள்களின் வலிமையை சோதனை செய்வதற்காக நான் வில்லோடு வந்திருக்கிறேன், திருமாலின் வில்லோடு வந்திருக்கிறேன், அதை நீ வளைத்து காட்ட வேண்டும். நீ சிவதனுசை வளைத்தது பிரமாதமான வேலை அல்ல, அது ஏற்கனவே முறிந்திருந்த வில், அது இற்று போயிருந்த வில், அதை வளைத்தது உன்னுடைய பெருமைக்குரிய வீரம் அல்ல, நான் வைத்திருக்கிறேன் ஒரு வில், திருமாலின் வில், இதை நீ வளைத்து விட்டால் உன்னுடைய தோளின் வலிமையை நான் உணர்ந்து கொள்வேன். ஆக உன்னுடைய தோளின் வலிமை எப்படிப்பட்டது என்பதை சோதனை செய்வதற்காக ஒரு வில்லோடு வந்திருக்கிறேன், அது மாத்திரமல்ல எனக்கு தோல் திணவு இன்னும் தீரவில்லை, கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது, வாய்ப்பு வந்தால் உன்னோடு சண்டையிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், பார்த்து விடுவோம், மோதி பார்த்து விடுவோம் என்பதையும் அந்த குறிப்பால் அந்த சொற்றொடரில் உணர்த்தி, இதுதான் நான் வந்ததற்கான காரணம், உன்னை உனக்கு எதிராக வந்ததற்கான காரணம் இதுதான், எங்கிருந்தோ நான் இங்கு வந்ததற்கான காரணம் அதுதான் என்று பரசுராமர் சொல்லி முடிக்கிறார். இதுதான் அந்த இந்த பாட்டினுடைய பொருள், பரசுராமனுடைய கூற்றாக அமைந்த பாட்டு. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுல நசை உடையன்னா என்ன சொல்றது? நசைனா ஆசை, அதான் சொன்னேன் நசை. பாரதியாரும் இதே பொருளில் பயன்படுத்த, உன்னுடைய தோள்களை சோதிக்க வேண்டும், உன்னுடைய தோள் ஆற்றலை சோதிக்க வேண்டும் என்ன ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். சோதனை புரிவான் நசை உடையே, சோதனை செய்வதற்கு ஆசை உடையவன், ஆசை உடையவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐயா, மிசை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்து நதியின் மிசை அப்படின்னு வருது இல்லையா? மிசை என்பது அங்கு அது ஏழாம் வேற்றுமை உருபாக வருகிறது. ஏழாம் வேற்றுமை உருபு என்பது ஒன்றின் மீது ஒன்று நடந்தால் அதை ஏழாம் வேற்றுமை உருபின் உருபை கொண்டு நாம் சொல்வோம். புத்தகம் மேஜை மீது இருந்தால் மேஜையில் புத்தகம் இருக்கிறது, தண்ணீரில் ஓடம் போகிறது, அந்த இல் என்ற உருபை பயன்படுத்தி நாம் இப்போது அந்த கருத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறோம். ஒன்றின் மீது ஒன்று நடப்பதே அந்த இல் என்ற உறுப்பை பயன்படுத்தி. அந்த இல் என்ற உறுப்புக்கு பதிலாக மிசை என்ற உறுப்பை பாரதி பயன்படுத்தி இருக்கிறார். சிந்து நதியின் மிசை என்றால் சிந்து நதியில் என்று அர்த்தம், சிந்து நதியின் மீது என்று அர்த்தம். அதுதான் பொருள். சிந்து நதியின் மீது தோணிகள் ஓட்டி நாம் விளையாடி வருவோம் என்று சொல்கிறார். நன்றி. ஐயா, நேரம் முடிவடைந்துவிட்டது. ஒரு முறை படித்து ஆ, முடிச்சுக்கலாமா? படித்து விட்டீர்கள். ஆமாம் ஐயா. சரி. கதை தொடர்பு சரியாக வருகிறதா? இப்போ நான் சொன்ன கதை தெளிவாக இருந்ததா? குழப்பம் இல்லாமல் இருந்ததா? பரசுராமரை பற்றி சொன்னதெல்லாம் ஆமா ஐயா, விரிவா சிறப்பா இருந்துச்சு ஐயா. சரி. ஐயா, இன்னொரு கேள்வி. இன்னும் நம்ம பாலகாண்டம்ல தான் இருக்கணும். இதோ பாலகாண்டம் முடிஞ்ச பாலகாண்டம் இடத்துல முடிய போகிறது. இன்னும் இரண்டு பாடல்கள் முடிந்துவிடும், அப்புறம் அயோத்தியா காண்டம் வருகிறது. இவர்கள் அயோத்திக்கு சரியா? திரும்பியவுடன் அயோத்தியா காண்டம் ஆரம்பித்து விடுகிறது. பாலகாண்டத்தின் எல்லை பகுதிக்கு வந்துவிட்டது. சரி ஐயா. ராமர் சீதை கல்யாணமும் பாலகாண்டம்லேயே தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், பாலகாண்டத்திலேயே சரி ஐயா. பரசுராம படலத்தோடு இந்த காண்டம் முடிவு பெறுகிறது. சிறப்பு ஐயா, நான் படிக்கிறேன் ஐயா முதல்.